తత్సవంశకలశోదికల్పవృక్షం శ్రీవాసలక్ష్మణసూరిసుతం సుశీలం శ్రీవాస సంయమిరోపదాబ్దవృందం క్షీరాకార్యగురుమన్నహమాశ్రయామి శ్రీశైలంశోత్సవసోమయాది నారాయణార్యాప్తసమస్తబోధం తత్వక్రమీణే వరదాబ్ద ఆభ్యంగునైర్యజ్ఞవరాహవర్జం దిశంతు మేదేవృతాయాతరంగాంతరాంకటాక్షా శ్రోత్రేణి పుంసాంశరంతి సరస్వతీ సంస్కృతకాంఠేన దేవాదినాశకమలాపతనేషపూర్వాం దీప్తాంతరాం కపులభూషణనాథముఖ్యై రామానుజ ప్రకృతి పరిపోషితాంతరాం గోత్రీంజగం దిగురుగంతి మహం ప్రపద్యే పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేదశాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్ పూజంతం రామరాయణే గురం పురాక్షరం ఆరుహ్య కృతాశాఖాం దే వాల్మీకిగోచరం వాల్మీకేర్మునిసింహస్య కవితామచారిణ శన్మద్రామరసానాదం కోణయాది పరాంగతి మనోజనం మారుతుల్యవేగంద్రియం బుద్ధిమతాంతరిష్టం పాతాజం వామరయోషు ముఖ్యం శ్రీరామదూతం శరదానామి దేత్యాశ్రద్రాసద్ధాంతరిష్టంభావాంచీతయామవ్యామభాస్కర నమస్తస్మై కస్మై కనకపదృష్టించనతన స్వయం రక్షా దీక్షాధికసమిషతే పురాతీశ్రైరక్షణ శాపాయుధవద్ధాజాత ప్రసన్న ప్రాంగోచరదసే సోహంతవిర్పుం సురుది పూర్వసల్లిగింతో నాహంతనత్వమిరాగదర్పం నమర్థం శరణాం ఆగండలగ్రహణాడియ ఆవలి పేరియవో పాగం పిడత్తిడ కన్నడి వేసైర కాపుత్తనే కుశలవాడు రామాయణ గానం பண்ணிட்டிருக்கா அவ கானம் பண்ற கட்டத்துல இன்னைக்கு நாம பார்க்க போறது குஹலட்சம் வரைக்கும் அவ இன்னைக்கு நம்மளுக்கு கானம் பண்ணி கொடுக்கும் நேற்றுக்கு தசரதர் கைகேயிக்கு கெஞ்சர கொஞ்சர இந்த வரத்தை நீ மாத்தின்றமா ராமனுக்கு 14 வருஷம் காடு காட்டுக்கு போனோம்ன்ற வரத்தையும் பரதன் பட்டாபிஷேகம் ஆகணுன்ற வரத்தையும் மாற்றிக்கோ பரதனுக்கு வேணா பட்டாபிஷேகம் பண்ணட்டும் ஆனா ராமனுக்கு இந்த 14 வருஷம் வனவாசம்ன்ற வரத்தை வாங்கி கேட்காதான் மாற்றிக்கிற அந்த வரத்தை அப்படின்னு சொல்லி கெஞ்சர ரொம்ப கெஞ்சர அவர் அவர் சொல்றதே அஞ்சலி குருமி கைகிரி என்னோட இந்த கையானது என் காத்து பெருமாள் ரங்கநாதனையும் என்னுடைய குலகுரு உபதிஷ்டர தவிர வேற யாரையும் நான் கைகூப்பினதே கிடையாதுமா அப்பேற்பட்ட கையால ஒன்ற ரூபி கேட்கிறேன் கெஞ்சி கேட்கிறேன் தயவுசெய்து இந்த வரத்தை மாத்திருமா பாதுச்சாமிட்டு உன் காலில் விழுறமா எனக்கு காலில் விழுறத பத்தி எனக்கு ஒண்ணுமே இல்லை நீ இந்த வரத்தை மாத்திப்பேன்னா உனக்காக என்ன பண்றதுக்காக இருக்கேன் அப்படின்லாம் கெஞ்சற அப்ப உடனே கை கை சொல்ற என்னவோ பையனை காட்டுக்கணும் பரிசுங்கிறது என்ன பெரிய இதுவாங்க உங்க வம்சத்துல எத்தனையோ பேர் சத்தியத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் என்னென்னவெல்லாம் பண்ணிருக்கா உங்க பையனை என்ன நான் வந்து உலகத்தை விட்டா போக சொல்றேன் 14 வருஷம் காட்டுக்குதான் போக சொல்றேன் அதை பண்றதுக்கு உங்களால முடியலையே சிபி சக்கரவர்த்திங்கிறவர் வந்து அதாவது தசரதனோட வம்சத்திலேயே விஷ்வாக வம்சத்திலேயே சிபி சக்கரவர்த்திங்கிறவர் வந்து ஒரு ஒரு புறா பத்திட்டு ஒரு கழுகு வந்தது அந்த புறா வந்து இந்த சிபி சக்கரவர்த்தியோட காலில் விழுந்தது கொடுத்த உடனே நான் அதை காப்பாற்றுறேன்னு சொல்லி சிபி சக்கரவர்த்தி சொல்லிட்டாரு அப்ப அந்த கழுகு வந்து என்னோட ஆகாரம் அந்த புறா அந்த புறா நீ காப்பாத்திட்ட அப்ப எனக்கு என்ன வேணும் எனக்கு ஒண்ணு எனக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் என்னன்னு சொன்னப்போ தன்னோட தொடையே அறுத்து கொடுத்தாராம் அந்த அந்த புறாக்காக கழுகுக்கு அப்ப ஏற்பட்ட தியாகம் பண்ண வாழ்னா இந்த வருஷத்துல இருக்கா உங்க பிள்ளையை நான் வந்து உயிரை அடைக்கிறேன் 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம்னு கேட்கறேன் அப்படிங்கிறா சிபி சக்கரவர்த்தி மட்டுமா அலக்கன் ஒரு ராஜா ஏதோ ஒரு பிராமணர் தானம் கேட்டு வந்த அந்த பிராமணருக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டேட்ல இருக்கிற தான் கண்ட்ரில இருக்கிற ஏதோ ஒருத்தனுடைய கண்ணை வாங்கி கொடுக்கலாமோ இல்லையோ அப்படி பண்ணலாம் அந்த அந்த அலக்கன் ராஜா தன்னோட கண்ணையே குடுக்கி கொடுத்த அந்த பிராமணருக்கு தானம் கேட்டு வந்த வாழ்க்கை வெறுப்பையோட அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக அப்பேற்பட்ட விஸ்வாம்சத்துல நீங்க வந்து சத்தியத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் இப்படி பண்ற இத்தனை பேர் பண்ணியிருக்காளே அவாட்லாம் முட்டாளா நீங்க மாத்திரம் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறீங்களே உங்க பையனை காட்டு கலப்படுத்துன்னு கேட்கறா அப்ப வந்து தசரதன் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு அது ஒரு கஷ்டம் மக்கள்லாம் என்னமா பேசுவா தப்பே பண்ணாத ஒரு தப்பும் பண்ணாத ராமன காட்டுக்கு தொடங்கி இருக்கிறதுங்கிறது எப்பேற்பட்ட பாபம் தெரியுமா? சரி, இந்த கௌசல்யதான் இருக்கட்டும், அவ எப்பேற்பட்டவ? சலம் சதர்சூகபரியங்கே சம்வர்ணே சோதரட்சதே. தங்க ஊஞ்சல், தங்க ஊஞ்சல்ல பெருமாள் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா, குபேரன் எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பானோ அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. வரணும் ஸ்வலம் கிரதம் எல்லா விதமான பூஷணத்தையும் பூஷிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு பட்டாபிஷேக நாளாச்சு, அதனால என்னென்னலாம் ஆபரணங்கள்லாம் போட்டுக்கணும் எல்லாத்தையும் பெருமாள் போட்டுட்டு இருக்காராம். பெருமாளுடைய விசாலமான அக்ஷஸ்தலத்துல சீதை வந்து தன் தடை விட்டுருக்காளாம் சந்தனம். அந்த சந்தனம் எப்படி இருக்குங்கிறது வால்மீகி சொல்ற, பன்னீர் போல பன்னியோட ரத்தம் செகசகேன்னு இருக்கும் அந்த மாதிரி சந்தனம் குங்கும பூவெல்லாம் அரைச்சு விட்டு திக்கா இருந்ததுதான் அந்த சந்தனம். அந்த சந்தனத்தை எப்படி நன்னா தடை விட்டுருக்கா, காற்று எப்படி ஊஞ்சல் ஆடுறது, ஊஞ்சல் ஆடும் போது எதிர்காக ராமன் மேல பண்றது, பட்ட உடனே உடனே காஞ்சி போயிட்டு திருப்பிச்சு சீதை வந்து காஞ்சிருக்கேன்னு சொல்லி புதுசு புதுசா தடவிட்டே இருக்காங்க. காய காய சந்தனத்தை பெருமானுடைய விசாலமான நட்சத்திரத்துல தடவிட்டு இருக்காங்க. உபேதம் சீதையா பூயவா திரையா சசினம்யதா. பின்னாடியே சீதை நின்றுட்டு ஊஞ்சலோட அந்த சங்கிலியை பிடிச்சிட்டு பெருமாளுக்கு விசிறி விசிறிட்டு இருக்காங்க. சாமரத்தினால சந்தபந்தனிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜதா. சூரியன் எப்படி தனக்கு இன்னொரு ஃபேக்டர், அதாவது தேர்ட் பார்ட்டி இல்லாமல் தானே வெளிச்சமோ, அதாவது நிலாக்கு சூரியனோட வெளிச்சம் தேவை, சூரியனுக்கு சூரியனோட வெளிச்சமே தான் போ, அந்த மாதிரி பெருமாள் சூரியன் மாதிரி வெளிச்சம் இருந்தாலும் பவந்தே வரணம் வந்தி வினயஜோ விநீதவதே. சுமந்திரன் வந்து இந்த ஆச்சரியமான சேவைய பெருமாள் கொடுக்கிறார் சுமந்திரனுக்கு. சுமந்திரர் சாப்பிட்டாங்கன்னா பெருமாளை வந்து நமஸ்காரம் பண்ற பண்ணி சொல்ற, அப்பா இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கா உங்களை அவசரமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே அப்படின்னு சொல்லி பெருமாள் அப்பா கூப்பிட்டுருக்காரா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புற. கிளம்புறது ஆத்து வாசல் வரைக்கும் சீதை வரணும், வந்து உங்களுக்கு மங்களங்கள் உண்டாகும், நீங்க போற காரியம் நல்லா நடக்கட்டும். இது வந்து பத்னியோட தர்மம், ஆத்து பொம்மநாட்டிகளா இருக்கிறவா ஆத்துக்காரர்கள் வெளியேற்றியான காரியமாவோ இல்ல வெளியூருக்கோ போனா ஆத்து வாசலுக்கு வந்து வழியான கணக்கு அப்படிங்கிறது. அதை சீதை இங்க பண்ணி காமிக்கிறான், ஆத்வாரம் அனுபவப்படாத மங்களம் எமிதி அப்படின்னு போற. சுமந்திர அழிச்சிட்டு தேர்ல ராமனை அழிச்சிட்டு தன்னோட அப்பாவுடைய நிலத்துக்கு, அப்பாவுடைய நிலம் இல்ல கௌசல்ய ஆத்துல கைகை ஆத்துல தான் தசரதன் இருக்கார். அந்த தசரதனை பாக்குறதுக்கு ராமன் போற. போனா தசரதன் நில பழச்சி இருக்காராம், ஒரு பக்கம் கண்ணீர் விட்டுட்டு நினைவே இல்லாம பேச்சு மூச்சே இல்லாம இருந்தா எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருந்தாராம் தசரதன். அதை பார்த்தவுடனே ராமன் எப்படி இருந்ததுன்னா, சதப்பூர்வம் நரபதே ராஜ்யோ திருஷ்வா பயாவகம் ராமோபி பயமா பண்ணனா சதா திருஷ்வேவ பண்ணகம். இப்படி அப்பாவை அவர் பார்த்ததே கிடையாது, ராமன் தன்னோட சக்கரவர்த்தியான அப்பாவை இந்த மாதிரி நிலைமையில பார்த்ததே கிடையாது. அப்படி பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, ராமன் கூட பயந்தார். எந்த ராமனை நினைச்சா நாம நம்மளுக்கு எல்லாம் சாப்பதான் பகத்தான் தாத்தாரம் நம்ம சம்பதான், எந்த ராமனை நினைச்சா நம்மளுக்கு சகல விதமான பயங்களும் போட்டோம். அப்பேற்பட்ட ராமன் பயந்தார். எதுக்குன்னா அப்பா இப்படி இருக்காரு என்னன்னு தெரியாம பயந்தார். இது பயம் எப்படி பயந்தாருன்றதுக்கு வால்மீகி உவமை கொடுக்குற. நம்ம சாயங்காலத்துல இல்ல ரொம்ப விடிகாந்தாலே கொஞ்சம் சூரியன் வந்திருக்கு ரொம்ப இருட்டா இருக்கு, அந்த சமயத்துல வயலுக்கு போறச்சே பழுதான்னு வச்சுட்டு காலில் பாம்பை மிதிச்சோம்னா அது பாம்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பயம் நம்மளுக்கு வருமோ அந்த மாதிரி பயந்த ராமன். பதாத்ரிஷ்வேவன்னகம் பாம்பை காலில் வச்சுட்டா என்ன பயம் நம்மளுக்கு வருமோ அந்த மாதிரி பயந்த ராமன் சொல்லி வால்மீகி சொல்ற. உடனே கேட்கிற அம்மா கிட்ட போய், அதாவது கைகை கிட்ட, என்னமா அது அப்பாவுக்கு, அப்பாவை நான் இப்படி பார்த்ததே கிடையாது, அப்பாவுக்கு என்ன ஏதாவது சரீரத்தில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸா, அவர் உடம்பு ஏதாவது தெரியலையா, இல்லை மனசில் ஏதாவது இருக்கா, யாரான ஏதாவது தப்பா பண்ணிட்டாளா, அப்பாவை கோச்சிக்கிற மாதிரி நானோ இல்லை பரதமோ சத்ருகுணமோ லட்சுமணமோ பண்ணிட்டாளா, இல்லை சத்ருகுணன் பரதன் சத்ருகுணன்லாம் வெளியூர்ல இருக்காளே அவளை பற்றி ஏதாவது தப்பான நியூஸ் ஏதாவது வந்துட்டா, இல்லை நீங்க தான் அப்பா மேல இருக்கிற அபிமானத்தினால ஏதாவது கொஞ்சம் தூக்கி தூக்கி தூக்கி எரிஞ்சு பேசுறீங்களா அப்படின்லாம் கேட்கிறார் ராமன். அப்படி இல்லை இல்லை ஏதாவது அவருக்கு நடக்க வேண்டி ஆசைப்பட்டு அது நடக்காம போச்சா, ஏன்னா எல்லாருக்கும் எப்பயுமே சந்தோஷம்ன்றது இருக்காது. சந்தோஷம் அப்படிங்கிறது எப்பயாவது நம்மளுக்கு வரும், அதுவே பகவான் அனுகிரகம் தான். எப்ப பாரு சௌக்கியத்தோட இருக்கிறதுங்கிறது நடக்காத துர்லபம் சதா சுகம், எப்ப பாரு சுகப்பட்டுட்டே இருக்க முடியாது. அதனால ராஜாக்கு என்னமா ஆச்சு நீங்க எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கையை இங்க கேட்கிறா. இல்லப்பா அப்பாவுக்கு உடம்புக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதை எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. கிஞ்சின் மகாகடத்தியாச்சே, உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, உன்கிட்ட சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு அப்பாவுக்கு அப்படின்னு சொன்ன. சொன்ன உடனே ராமனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததான். அப்போ தீங்கான ஐயோ அம்மா இப்படி நீங்க போய் சொல்றீங்களோ, சொல்லவே கூடாது. இப்படி நீங்க நான் என்ன நினைச்சுக்கேன், நான் அப்பாவுக்கு பயத்தை கொடுக்கற மாதிரியான பிள்ளையா இருக்கிறேன், என்ன சொல்றதுக்கு என்ன அப்பாவுக்கு, அப்பா என்ன சொன்னாலும் நான் செலுத்து பண்ணுவேனே. அகம் ஹி வத பட்டணாந்திராஜ்யேயமதிபாவகே பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம் அஜ்யேயம் அபிசாரணவே நியுக்தோ குருணாபித்ரா நிருபேன ஹிதேன ச. அப்பா ஒரு வார்த்தை சொன்னாருன்னா நான் அக்னியில போய் கூட விழுந்துருவேன், அப்படி இல்லை விஷம் கொடுக்குறாருன்னா விஷத்தை கூட எடுத்து சாப்பிடுவேன் நான், கடல்ல கல்ல கட்டிட்டு கடல்ல குதிச்சுடுவேன். ஏன்னா அப்பா எனக்கு நாலு விதமான பந்து. என்ன அப்படின்னா அவர் எனக்கு குரு, குருன்னா வயிற்றுல பெரியவர் அப்படின்னு. நான் அவரோட வீட்டுல சின்ன பெரியவா சொல்றதை கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. அதனால ஒரு காரணம், இன்னொரு காரணம் என்னோட அப்பா, அவர் அப்பா சொல்றத கண்ண மூடிட்டு கேட்கணுங்கிறது ரெண்டாவது. மூணாவது அவர் ராஜா, நான் பிரஜை, அந்த ராஜா என்ன சொன்னாலும் நான் கேட்க வேண்டியது இந்த பிரஜையா என்னோட கடமை. இன்னொன்று எனக்கு எனக்கு ஹிதத்தை நினைக்கக்கூடியவர் எங்க அப்பா. எங்க அப்பா ஹிதத்தை நினைக்கிறாருன்றதுனாலே அவர் சொல்றத நான் கேட்டே ஆகணும். நான் ஒரு காரணம் இருந்தாலே நான் கேட்பேன், இதுல நாலு காரணம் இருக்கும் எங்க அப்பா கிட்ட சேர்ந்த மாதிரி அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு. அகம் ஜி வட்டனாம் ராஜ்யனான்னு இங்க விசேஷமா ராஜா தான் சொல்லணும்னு இல்லை. இந்த அயோத்தியால ரோட்ல போறவன் கூட கூட்டு உங்க அப்பா உங்க கடல குதிக்க சொன்னாருன்னு, ரோட்ல போறவன் உங்க அப்பா சொன்னாருன்னு சொன்னா கூட எங்க அப்பாவோட வாக்குக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பேன் நான். அப்படி இருக்கட்டே, என்கிட்ட என்ன பயம் ராஜாவுக்கு அப்பாவுக்கு, அப்பா எதுவா இருந்தாலும் சொல்லணும் எனக்கு அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே கைகையை தான் சொல்ற தசரதன், அவர் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறவர், அவரால் பேச முடியல, அவரால் ரியாக்ட் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, அந்த மாதிரி நிலைமையில் இருக்க கைகையை சொல்றா. ஆழி உலகமெல்லாம் இந்த பட்டாபிஷேகம் ஏற்பாடா இருக்கு, இந்த பட்டாபிஷேகம் பரதனுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்றா கைகை. சொன்ன உடனே அப்படியாமா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இங்க இருந்து இந்த பட்டாபிஷேகத்தை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் பேச ஆரம்பிக்கிறார். நீ போய் நீ போ எங்க போனோமா அப்படின்னு, தாழர் கடைகள் தான் நீ தாங்கள் தவறே கொண்டு இந்த இந்த பட்டு பட்டு வேட்டி இந்த கோல்டன் ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்க கூடாது. அப்ப என்னமா போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டா, நீ போய் ஜடையை தரிச்சுட்டு நம்ம கூட்டத்தை எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு சடையா பின்னிக்கணும், தலைய பின்னிட்டு மர உரியை கட்டிக்கணும். மர உரியை கட்டிட்டது மட்டும் இல்லாம காட்டுக்கு போகணும். சரி காட்டுக்கு போய் நான் ஒரு அரண்மனையை அமைச்சிட்டு நாங்கள் தோட்டமா இருக்கலாமா, இருக்கக்கூடாது. பூழிவின் காணம் நன்றி புண்ணிய புனல் கலாடி, சாதாரண காட்டுக்கு போகக்கூடாது. பெஸ்ட் ஃபாரஸ்ட் நேற்று சொன்னோ அடர்ந்த காட்டு பகுதிக்கு போகணும். அந்த காட்டு பகுதிக்கு மட்டும் அங்கேயே போய் ஒரே இடத்துல நிற்க கூடாது. தேவனையான மனம் கட்டுவான்னு அடுத்தடுத்த வாரத்துக்கு தாண்டி போயிட்டே இருக்கணும். அங்க இருக்கிற நதிகள் எல்லாம் நீராடி ஒரு முனிவரை போல இருக்கணும். ஏழு தாண்டி வா, போய் 14 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டு வா என்று இயம்பின அரசன் என்றால், இதை நான் சொல்லப்பா ராஜா சொல்லியிருக்கேன், ராஜாவோட ஆணை இது, நான் சொன்னேன் நீ தப்பா நினைச்சிரு, தப்பா நினைச்சிக்காத அப்படின்னு சொல்ற. உடனே ராமன் இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, மன்னவன் பணி என்றாக இன்னொரு பணி மறுப்போம். மன்னவன் ராஜா சொல்லி சொல்லலன்னு நீ சொன்னா மட்டும் மறுக்கவா போறேன் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம், மன்னவன் பணி அன்று, இது ராஜா சொல்லல, ஆகில் இன்னொரு பணி மறுப்பணும். ராஜா சொல்லல, இதை நீ தான் இந்த விஷயத்தை கேட்டிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு, நீ சொன்னா மட்டும் நான் கேட்காதிருக்கு போனா, நீ சொன்னாலும் நான் கேட்பேன். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, என் பின்னவன் என் பரதன், நான் என்ன பட்டாபிஷேகம் பண்ணிட்டா ராஜ்யத்தை அடையணும், அதுதான் பரதனும் அடைய போறான், எனக்கு அதுல சந்தோஷம்னு சொல்ற. இதுக்கும் இன்னொரு அர்த்தம், யான் பெற்ற செல்வம், நான் எப்படி மரபுரி ஜடையை தரிசிட்டு இருக்க போனோம், அதே மாதிரிதான் பரதனும் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு நந்தி கிராமத்துல ஜடையும் மரபுரியும் கட்டிட்டு முனிவன் மாதிரிதான் இருக்க போறானோ அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே சொல்ற, அப்ப கூட இந்த கவிகள் வால்மீகி இந்த கடையை சொல்லிட்டு போற, இந்த கவிகள்லாம் ஆச்சரியமா அனுபவிக்கிறாங்க. எப்படின்னா கைகேயிக்கு ராமன் மேலாம் பட்சபாதம் ஜாஸ்தியா, எப்படி அப்படின்னா வனகுவிதம் மாத்திரம் பிராணம் அஜ்ஞாபிதம்னு இந்த காட்டுல தன்னோட சரீரத்தை மட்டும் பாத்துக்கிறதுக்கு தான் ராமனுக்கு சொல்லியிருக்கா. ஆனா பரதனுக்கு சாபிதோ கஷ்டம் உண்மை சகல புவன பாரகா இந்த ராஜ்யம் அப்படிங்கிற பெரிய பாரத்தை குருவி தலையில பணங்காய இருக்கிற மாதிரி பரதன் தலையில இப்படி சகல புவன பாரத்தையும் ஆளுமை ஆளுதல்ன்ற பெரிய இந்த நாட்டை காத்துக்கிறதுக்கான பாரத்தை பரதன் தலையில போய் வைக்கிறியேமா அப்படின்னு சொல்லி கவிகள்லாம் அனுபவிக்கிறார். என் பக்கத்துலாம் உனக்கு பட்சபாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றார். நீ கிளம்பினாதான் தெரியுமா, நான் வந்து பரதன் பட்டாபிஷேகத்தை பார்த்துட்டு கிளம்புறேன் காட்டுக்கு, நான் காட்டு கிளம்புறத சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, இல்லப்பா நீ இப்பவே கிளம்பணும், நீ கிளம்பாத பெரியதான் ராஜா குடிக்க மாட்டார், சாப்பிட மாட்டார், ஒண்ணுமே பண்ண மாட்டார் அப்படின்னா, இதை கேட்ட தசரதர் கேட்ட உடனே ஒவ்வொன்று கட்டின கட்டின உடனே இது கேட்ட உடனே ராமனுக்கு எப்படி இருந்ததுன்னா, நல்ல ஜாதி குதிரை அரேபியன் குதிரைன்னு சொல்றாளே அந்த குதிரை எல்லாம் வந்து இந்த தேர் ஓட்டுறதையோ இல்லை ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறதையோ அடிக்கக்கூடாது, அது ரொம்ப சென்சிட்டிவான குதிரை, அந்த குதிரை தானே சொல் பேச்சை கேட்கும், அதை அடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அந்த குதிரையை சாப்பையால நல்ல விளாத்தினா எப்படி வலிக்குமோ அந்த குதிரைக்கு, அந்த மாதிரி ராமனுக்கு இருந்துதான் கஷயேவா ஹதோவா ஜீவனம் கர்த்தம் கிருதத்வரஹா அப்படின்னு சொல்லி கலக்கரிச்சு தன்னோட ஒரு கெத்துன்னு சொல்றாரு. அந்த பிரபாவத்தை விட்டு கொடுக்கல ராமன், என்ன சொல்லிட்டு போற பேச்சையை கேட்டன்னா, நாக பஞ்ச பருவதேவி லோகமாவஸ்து முக்தகே வித்திமா சுல்யம் கேவலம் தர்மமாஸ்திகம், என்னை வந்து இந்த ராஜ்யத்துக்காக அலையறம் நினைச்சுக்காதிக்கோமா, நான் அப்படி கிடையாது, எனக்கு தர்மமா அர்த்தமா எனக்கு சத்தியமா இல்ல இந்த ராஜ்யமா அப்படின்னு கேட்டா எனக்கு சத்தியம்தான் முக்கியம், என்ன ரிஷி ஈடானவன்னு நினைச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி தன்னோட பிரபாவத்தை சொல்லிட்டு போற சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு விஷயம்தான், எங்க அம்மா கிட்ட போய் இதை சொல்லிட்டு சீதை கிட்டே இதை சொல்லிட்டு சீதையிட்ட சொல்றச்சேங்கிறச்சே வால்மீகி சீதா சீதாயாம்ச அனுமயாம் எகம் அப்படின்னு சீதை கிட்ட சொல்லிட்டு இல்ல சீதை அழைச்சிட்டு போயிட்டு ரெண்டு அர்த்தம் பராமரியான வார்த்தையை போட்டார் இந்த இடத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ள வரச்சே பெருமானுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்கு அப்படின்னா, நசாத்திய மகதீம் லக்ஷ்மீம் ராஜ்ய நாசகா அபகரிஷதி லோககாந்தஸ்ய காந்தத்வாதி சீதரஸ்மேஹே இலக்ஷபாஹா, இந்த இப்பேற்பட்ட ஒரு ராஜ்யம் தனக்கு இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம காட்டுக்கு போய் 14 வருஷம் வாசம் பண்ணணும் அப்படிங்கறதே நம்மளுக்கு எல்லாம், நாமெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு டூர் போறோம் அது கேன்சல் ஆயிடுச்சுனாலே நம்மளால நம்ம மூஞ்சி வந்து அட்டகோணல் ஆகும், ஆனா பெருமாளுக்கு இப்ப ஏற்பட்ட ராஜ்யம் தனக்கு வர வேண்டியது, எந்த என்ன கேஸ் போட்டாலும் ராமனுக்கு தான் இந்த ராஜ்யம், எப்படி பார்த்தாலும் அப்ப ஏற்பட்ட ராஜ்யம் தனக்கு இல்லைன்றப்போ காட்டுக்கு போனோன்றப்போ அந்த பெருமாளுடைய ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னா, எப்பவும் போல பிரசாந்தமா எப்படி சிரிச்சுட்டே இருப்பாரோ அதே மாதிரிதான் இருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், என்னதான் ராத்திரினால இருட்டு, அந்த இருட்டு வந்தாலும் சரத்காலத்துல சந்திரன் நிலா இருக்கு வெள்ள விளையாட்டு இருக்கும், அந்த இருட்டு இந்த சந்திரனை போய் பாதிக்காது, அந்த மாதிரி இருந்தாராம் பெருமாள். அவரோட பேசுல ஒரே ஒரு துடி அந்த கஷ்டம் கூட தெரியல அப்படின்னு சொல்லி வால்மீகி சொல்றேன். இத கம்பன் இன்னும் ஒண்ணு இல்ல தெரிஞ்சுது அப்படின்னு, என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அப்பொழுதளர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா, இப்பதான் ஒரு தாமர புஷ்பம் வளர்ந்துருக்குன்னா அந்த தாமர போட்டு போயிட்டா ராமனுடைய திருமுகத்துக்கு அப்படி கம்பன் அனுபவிக்கிற கலப்பரத்தேவே அந்த அரண்மனை வாசல்ல இந்த பட்டாபிஷேகத்துக்கு வச்சிருக்க சாமான் எல்லாம் இருக்கு, குடம் செங்கோல் இந்த ராஜாக்களுக்கு பட்டாபிஷேகம் பண்றதே போடுற இந்த மகுடங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்படி பார்த்துட்டே போறான், பார்த்துட்டே மட்டும் போகாம அது ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு போறாரு. அச்சா எனக்கு தான் இந்த பட்டாபிஷேகம் நடக்கல, தூக்கி போடுறா இதெல்லாம் சொல்லாம, அதெல்லாம் நம்ம ஆத்து பெரியவாள்லாம் யூஸ் பண்ணது, நம்ம மாத்து பெரியவாளுக்கு இதை வச்சுதான் பட்டாபிஷேகம் பண்றதுன்னு சொல்லி அந்த பெரியவாங்க இருக்கிற கௌரவத்தை அப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு கோசல்லி ஆத்துக்கு போனாராம். கோசல்லி ஆத்துக்கு போய் போறாங்க உடனே இவா கௌசல்யா எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க, என்னப்பா பட்டாபிஷேகம் முடிஞ்சுதான் வருவேன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீ இப்பவே வந்துட்டு இப்பவே சேமிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன், இப்பவே நமஸ்காரம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கியா அப்படின்னு கௌசல்யா கேட்கறா. இப்போ ராமன் வாயை திறக்கல. அப்ப சுமித்ர வர, நேற்றிலேருந்து நீ பட்டினியா இருப்பேன், இந்த பட்டாபிஷேகம்னு சொல்லி உனக்கு சாதம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ரத்தம், அதனால இன்னும் பட்டாபிஷேகம் ஆகி சாப்பிட்றதுக்குலாம் டைம் ஆகிடும், பழமும் பாலும் சாப்பிட்டு பழமும் பாலுக்கும் தோஷம் இல்லைன்னு சொல்லுவா எல்லாரும், அதனால எந்தாப்பா உனக்கு மனம் போடுறேன், நீ இந்த மனையில உட்காந்து பழத்தையும் பாலையும் சாப்பிடு அப்படின்னு சொல்ற. ராமன் உடனே இல்லம்மா எனக்கு இந்த தங்க ஆசனத்துல உட்காரத்துக்கான டைம் இல்லை, எனக்கு இது தர்பாசனத்துல காட்டுல போய் உட்காரத்துக்கான டைம் வந்திருக்கு எனக்கு, கமிஷ்யே தண்டகாரம் கிமனேனே எனக்கு இந்த ஆசனம் வேண்டாமா, ரிஷிகள்லாம் எப்படி தர்பத்தை போட்டு கீழே உட்காந்துருப்பாலும் அந்த மாதிரி டைம் வந்துருச்சு எனக்கு, ஏன்பா என்னப்பா அது உனக்கு என்னப்பா எப்படி சொல்ற அப்படிங்கிறா. இல்ல ராஜா வந்து பிரதிஜை பண்ணியிருக்காரு கைகை அம்மாட்ட, 14 வருஷம் என்ன காட்டுக்கு போக சொல்லிட்டு பரதனுக்கு இந்த பட்டாபிஷேகத்தை பண்றோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடாயிருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே கௌசல்யா மூர்ச்சையாயிட்டா. தசரதனே மூர்ச்சையாயிரா, சொந்தமுள்ள அம்மாவுக்கு எப்படி இருக்கும், தானும் மூர்ச்சையாயி விடுற. உழுத்த உடனே சொல்றா, எழுந்து திருப்பி எழுப்புறா இவாள்லாம் தண்ணியை தெளிச்சு, என்னமா என்னப்பா நீ என்ன சொன்ன எனக்கு கேட்டு சொல்றது நீ புரியவே இல்லை, நீ சொன்னது தான் கனவா எனக்கு, இப்ப கனவு வந்துச்சா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு, இல்ல இல்ல இதெல்லாம் நிஜம்தான், இப்ப காட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறா. அப்ப கௌசல்யா சொல்றா, எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நீ பிறந்திருக்க, நான் ரங்கநாதன் நித்தியம் வேண்டாத நாள் கிடையாது, நிறைய உபவாசம் விரதங்கள் இருந்திருக்கேன், நிறைய பேருக்கு தானம் பண்ணியிருக்கேன், அப்படி எல்லாம் வேண்டிட்டு இந்த தவம் கடந்த புள்ளமா நீ எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. கௌசல்யா சொல்றா, எனக்கு நீ பிறக்காதே இருந்திருக்கலாம்ப்பா, நீ இப்ப ஆளுக்கு ஆளா பிறந்து இப்ப காட்டுக்கு போவான்னு அதை பாக்குறதுக்காக நான் இருக்கேன், நீ பிறக்காமையே இருந்தா எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான், என்ன என்ன என்ன மலடின்னு சொல்லியிருப்பா, அந்த ஒரே ஒரு கஷ்டம் தான், ஆனா நீ இப்ப காட்டுக்கு போறதா இப்ப ஏற்பட்ட கஷ்டம் ஆளுக்காக வளர்ந்து உன் மேல எல்லாரும் தப்பே சொல்ல முடியாதுன்ற மாதிரியான நல்ல பிள்ளையா இருந்து உன்னை காட்டுக்கு அனுப்புறாங்க பாக்குறத காட்டுனா பெரிய துக்கம் எனக்கு ஏதாவது உண்டாப்பா அப்படின்னு சொல்றா. எனக்கு இந்த சாபங்கிறது வரமாட்டேங்கிறதேப்பா, ஏன் எனக்கு என் யமலோகத்துல வந்து எனக்கு இடம் இல்லையா, மம இவனோ மரணம் வித்தியதே மச்சாபகாசோஸ்தி அப்படின்னு சொல்லி, எனக்கு ஏன்னா இந்த மாதிரி நிலைமையோ எனக்கு ஒண்ணும் புரியலப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கதற்ற கை கௌசல்யா. இப்ப இத்தனை நாள் லக்ஷ்மணர் கூட தான் இருந்த, ஏன் அவர் இத்தனை நாள் எதுவும் பேசல, இனிமேல் தான் அவர் தீர போற லக்ஷ்மணன், இத்தனை நாளாக ஏன் பேசலன்னா என்னடா இது ராஜ்யம் இல்ல காட்டுக்கு போகணும்னு சொல்ற, இந்த அண்ணாவோட முகத்துல ஒரு மாறுதலுமே இல்லையே சொல்லி அந்த தாம்பீரியத்துல நயங்கிட்டார் லக்ஷ்மணன். இப்ப கௌசல்யா அழகத பார்த்தேன், இந்த மாதிரி சொன்ன உடனே லக்ஷ்மணர் சீர்வேன், அவர் பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா தற்கால சதுரிஷம் உங்கட்டா, அந்த காலத்துல அவர் பேசுறது சரின்னு தோணும், ஆனா லக்ஷ்மணர் பேசுறது சரியா வராது அப்படிங்கிற வால்மீகி என்ன பேசினார் அப்படின்னா, குரோரபி அவலிப்தஸ்ய காரியா காரியம் அஜானதா உத்பதம் பிரதிபன்னஸ்ய காரியம் பவதி சாதனம். இந்த அப்பா ஏதோ ஒரு காம வேகத்துல கையை அம்மா பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்க, அவருக்கு வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அவர் ஏதோ உலகத்துல புத்தி மழுங்கி போய் கையை மேல இருக்கிற மோகத்தினால இப்படி எல்லாம் பேசுற லூசு இந்த அப்பா. இந்த அப்பாவை நான் வந்து கட்டி போட்டாலும் சரி வெட்டி போட்டாலும் சரி அண்ணாந்து ராஜ்யம் பட்டாபிஷேகத்தை இப்ப ஆகணும் அப்படின்னு லக்ஷ்மணர் கொதிக்கிற, வஜ்ஜதாம் பத்யதாம் அபி அப்படிங்கிற, வெட்டி போட்டாலும் சரி கட்டி போட்டாலும் சரி இந்த கிழத்தை என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது, ஏன்னா வயதானவன் மெச்சூர்டா நடந்துக்க வேண்டும், ராஜா தானே இப்படி ஒரு பொம்மநாட்டி பேச கேட்டு இப்படி லூசு மாதிரி பைத்தியம் மாதிரி மெண்டல் மாதிரி உடல்றது, இதை நாம வந்து நம்ம இப்படி ஒரு பெரியவா இருந்தாங்கன்னா அவளை வந்து சின்னவா நல்லது சொல்லி திருத்தலாம், தப்பு கிடையாது, அந்த மாதிரிதான் இப்போ அப்பா வந்து ஏடாபுரமா பேசுறாங்கிறப்போ நான் இந்த நல்ல காரியத்தை எடுத்து பண்ணலாம், அப்பா அண்ணாவு பட்டாபிஷேகம் கண்டிப்பா நடக்கணும், இங்க லக்ஷ்மணன் ஒருத்தன் இருக்கான் சும்மா இல்ல, ஆனா கைகேயிக்கு தெரியும் இந்த மாதிரி பட்டாபிஷேகத்தை நிறுத்தினா லக்ஷ்மணன் ஒருத்தன் கிளம்புவான், பிரச்சனை பண்ணுவான் ப்ரொடெஸ்ட் பண்ணுவான் தெரியும், அதனால அவர் வந்து ஒரு ஆர்மியை இறக்கியிருப்பா அயோத்தியா எல்லையில, அயோத்தியா ஆர்மி அவருக்கு ஹெல்ப் பண்ணாது, ராமனுக்கு எதிர்க்க அயோத்தியா ஆர்மிங்கிறது ஹெல்ப் பண்ணாது, அதனால அவ கை கேகய தேசத்திலிருந்து ஒரு ஆர்மியை இறக்கி வச்சிருப்பா, அந்த ஆர்மி எல்லாம் பொடி பொடியா ஆக்கிட்டு இந்த லட்சுமணன் இந்த பட்டாபிஷேகத்தை நடத்துவான் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். என் கையில இருக்கிற வில் என்ற சும்மா ஸ்டோக் வச்சுட்டு இருக்கேனா இல்ல என்னோட புதலக்கங்கள்லாம் நல்லா ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் வெறுமே ஸ்டோக் ஆகவா அப்படின்னு சொல்லி நான் சோபாரோ இமோபாரோ நூ பூஷணா எனவே என்னோட வில் என்ன சும்மா பப்பட்டா எனக்கு சும்மா பவம் மாதிரி கையிலேயே வச்சுக்கிறதுக்கா, இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம்ன்றதை நிறுத்தறதுக்கு எவன் வந்தாலும் அவனை கொண்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி லட்சுமணன் ரொம்ப கோபமா பேசுற. என்னாலும் பட்டாபிஷேகம் நடந்தே தீரணும், அப்பா ஹவுசரஸ்ட் பண்ணியாவது பட்டாபிஷேகம் பண்ணலாம், ஏன் ராஜா வரலன்னு கேட்டா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது காரணத்தை சொல்லி நான் பாத்துக்கிறேன், இந்த பட்டாபிஷேகம் பண்ணாது நடந்தே ஆனாலும் சொல்லி ராமன் மேல இருக்கிற பிரீத்தியில பேசுற லட்சுமணன். உடனே ஹவுசல்யும் மாத்தி மாத்தி ராமனை போட்டு டார்கெட் பண்றாள், இல்ல பாட்டி காட்டுக்கு போறதா இருந்தா நான் கூட வந்துதான் ஆவேன், என்னால உன்னை விட்டுட்டு தனியா இருக்க முடியாது அப்படிங்கிறா. இன்னொரு பக்கம் இல்லன்னா நீ காட்டுக்கெல்லாம் போக கூடாது, அம்மா மாதிரி வேதத்துல சொல்லியிருக்கு அம்மாவும் தான் உனக்கு தெய்வம், அப்பா சொன்ன காட்டுக்கு போறதுக்கு பதிலா நான் இப்ப சொல்றேன் உனக்கு, நீ என்ன என்ன பூஜை பண்ணிட்டு இங்கேயே இருப்பா அப்படின்னு கௌசல்யா சொல்றா. இவன் மூணு பேரும் சேர்ந்து, அதாவது லக்ஷ்மணர் ஒரு பக்கம் கௌசல்ய ஒரு பக்கம், ராமன காட்டுக்கு போக கூடாதபடிக்கு தடுத்துட்டே இருக்கா. அது ராமன் சொல்ற எல்லாத்துக்கும் ராமன் பதில் சொல்ற, தர்மோஹி பரமோலோகே தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்சிதமே தச்ச பிதுர்வசனம் உத்தமம். எல்லாத்துலயுமே இந்த தர்மம் சத்தியம்ன்றது தான் வசதியான ஒரு விஷயம், அதை நாம பரிபாலிக்கணும், அதுதான் நம்ம ஆத்து வழக்கம். அந்த தர்மத்திலையும் வசதியான தர்மம் எதுன்னா அப்பாவாகவும் ராஜாவாகவும் இருக்கிறவரோட வார்த்தையை கேட்டு நடக்கிறது தான் பெரிய தர்மம். அதனால நீங்க என்ன தடுக்காதீங்க, நான் போகத்தான் போறேன், நான் மட்டும் இந்த தர்மத்துல இருக்கணும்ன்றது இல்லை. ஸ்வயாமையா சமீதேஷ்யா லட்சுமணன சுமித்ரையா, நானா இருக்கட்டும் லட்சுமணா நீயா இருக்கட்டும் சுமித்ரா அம்மாவா இருக்கட்டும் கௌசல்யா அம்மாவா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரே தர்மம் தான். பிரதானமான தர்மம் மெயினான தர்மம் என்னன்னா பிதுர்வியோகே சாதவ்யம் ஏகதர்ம சனாதன, அப்பாக்கள் பேச்சு கேட்டு நடக்கிறது அதுதான் நம்ம ஆத்து வழக்கமா இருக்கு. ஏன்னா ஆத்துல ஒருத்தர் பெரியவன் இருக்காங்கன்னா அவா பேச்ச கேட்டு நடந்தாதான் நல்லது அப்படிங்கிறது இந்த குடும்பத்துக்கான நல்லது. அப்பா சொல் பேச்சு ஆத்து பெரியவா சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது தான். அப்பா சொல் பேச்ச கேட்டு கெட்டு போனவன் ஒருத்தன் கூட இந்த லோகத்திலேயே பார்க்க முடியாத லட்சுமணா, அதனால நீ தப்பா நினைச்சுக்காத, நாம காட்டு அதாவது காட்டுக்கு போறது தான் உச்சிதம் அப்படிங்கிற ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மோதயா, நம்மளுக்கு ராஜ்யம் வசந்தியா இல்ல வனவாசம் வசந்தியா, வனவாசம் தண்டா வசந்தி, ஏன்னா அதுதான் நம்ம அப்பாவை சத்தியத்திலையும் தர்மத்திலையும் வைக்கிறதுக்கான காரியம் அப்படின்னு சொல்ற. அப்ப உடனே கௌசல்யை கேட்கிறா, நான் கூட காட்டுக்கு வந்துட்டுமான்னா இல்லப்பா நீ இல்லம்மா நீ என் கூட வரக்கூடாது, அப்பாவுக்கு நீ இங்க இருந்து சுஷ்ரூஷ பண்ணணும், அப்பாவுக்கு நீ சுஷ்ரூஷ பண்ணாதான் உனக்கு நல்ல கதியெல்லாம் ஏற்படும், ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃபானவள் வேலையெல்லாம் பண்ணி நல்ல பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒய்ஃபோட மெயின் காரியம். இல்ல அதாவது ஒரு கதை சொன்னாதான் புரியும், நான் நிறைய கோயிலுக்கு போறேன் என் காத்துக்கார பேர் வேட்டிக்கிட்டு நான் நிறைய விரதங்கள்லாம் இருக்கேன் அப்படின்னு சில பேர் இருப்பா, ஆனா அவ ஆத்துல ஆத்துக்காருக்கு ஒரு வெந்நீர் கூட போட்டு கொடுக்க மாட்டா, ஆனா ஆத்துக்கார நல்லா இருக்கணும் அங்க பிரதட்சணம் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு அவளுக்கு நல்ல கட்டியா, இல்ல நான் ஒரு கோயிலுக்கும் போக மாட்டேன் எங்க ஆத்துக்காருக்கே நான் எல்லாத்தையும் சர்வவிதமான இதையும் பண்ணி கொடுப்பேன் அப்படின்றவாளுக்கு நல்ல கட்டியான்னு கேட்டா கோயிலுக்கே வர தேவையில்ல, ஆத்துக்காருக்கே சுற்றுலூஷ பண்றவாளுக்கு தான் சத்கதின்னு சொல்லி சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நீங்க ஆத்துல இருந்து அப்பாவுக்கு கைங்கரியத்தை பண்ணுமா அதுதான் நம்ம ஆத்து பழக்கம் அப்படின்னு சொல்லி கௌசல்யை அடக்கிட்டார் ராமன். அப்ப சொல்றச்சு ராமன் இங்க சொல்ற, எந்த தர்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் நீ அப்பாவோட பேச்சு கேட்டுட்டு காட்டுக்கு போறியோ அப்பேற்பட்ட தர்மம் உன்னை காப்பாத்தப்பா நீ காட்டுல இருக்கிறச்சு. எம்பாலயதி தர்மமும் திருத்தியாகன சவைராகூல தர்மஸ்வாமிரட்சது, எந்த தர்மத்தை நீ பரிபாலனம் பண்றதுக்காக இப்பேற்பட்ட ராஜ்யத்தையும் அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு காட்டுக்கு போறியோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்டும். என் மங்களம் சுபர்ணசிய வினதா கல்பயத்பூரா, எந்த மங்களத்தை அதிநீன்றவர் தன்னோட பையனுக்கு இந்திரனுக்கு மிருத்ரநாசன்ற ஒரு சம்ஹாரம் நடக்கிறச்சே அவனும் மங்களாசாசனம் பண்ணாலும் அந்த மங்களம் உனக்கு இருக்கட்டும். அமிர்தத்தை எடுத்து வரதுக்காக கருடன் போன போறச்சே அவ அம்மா வினத்தை வந்து எப்படி மங்களாசாசனம் பண்ணாலும் அந்த மங்களங்கள்லாம் உனக்கு இருக்கட்டும். அமிர்தம் பிரார்த்தியானத்திய தத்தே பவத மங்களம் இப்படின்னு சொல்லி உனக்கு மங்களங்கள்லாம் ஏற்படட்டும், நீ போற காட்டுல உனக்கு நிழலாவே அமையட்டும், நீ கேட்குற சமயத்தில் உனக்கு ஜலங்கள்லாம் இருக்கட்டும், தீர்த்தம் உனக்கு அனுகூலமாக இந்த காடே அமையட்டும், உனக்கு கேட்குற பழங்கள்லாம் கிடைக்கட்டும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த காட்டில் இருக்கிற விஷ ஜந்துக்கள் பாம்பு தேள் பூடான்லாம் உன்னை கடிக்காமல், உனக்கு கடித்தாலும் எதுவும் விஷ உபாதைகள்லாம் ஏற்படாமல் இருக்கட்டும்னு சொல்லி நான் இத்தனை பெருமாளெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கேன், அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் நான் மங்களாசாசனம் பண்ணுறதுனாலையும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கௌசல்யே கடைசியில் தன்னை அனுபவிச்சுட்டு காட்டுக்கு போயிட்டுவான்னு சொல்லி அம்மா கிட்டேயே பர்மிஷன் வாங்க வச்சுட்டேன் நான். சரி, கௌசல்யாசிலே திருப்பி சீட் நம் தன்னோட கிரகத்துக்கு போகிற அப்போ பெரிய கஷ்டமா பெருமாளுக்கு, என்னடா கஷ்டம் அப்படின்னா அம்மா கேட்டா அம்மா கிட்டேருந்து எப்படியோ பதில் வாங்கிட்டோம் காட்டுக்கு போயிடுவான்னு சொல்லி, நம்ம மாட்டில் ஒரு குழந்தை சீதான்னு ஒன்று இருக்கேன், அவர்கிட்ட நம்ம என்னத்தை சொல்ல போகிறோம், அவள் ஏதாவது அப்பாவை தப்பாக நடத்திடுவாளோ, நம்மளை ஏமாடி என்னப்பா இது நேற்று பட்டா பிள்ளைகள் சொல்லிருக்கா, இன்னைக்கு காட்டுக்கோன்னு சொன்னோடனே நீ இழிச்சுட்டே காட்டுக்கு போகிறேன்னு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களே, நம்மளை இழிச்ச வாய்ப்பு நினச்சிக்க போகிறான்றத கூட பெருமாள் பெருசாக நினைக்கலையா ராமன், அப்பாவை ஏதாவது தப்பாக நடத்திடுவாளோ அப்படின்னு நினச்சா ஒரு கால் கையை கூட தப்பாக நினச்சிக்கூடாதுன்னு பெருமாளுக்கு என்ன இருக்கும், ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெருமாள் போற சேவை நினைச்சுட்டே போறேன் இவள்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு போற சேவை இல்ல, நம்மாத்துல மட்டும்தான் இந்த தர்மம் சத்தியம்ன்றதெல்லாம் கிடையாது, அவாத்துலயும் இந்த பழக்கங்கள்லாம் வந்து தர்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் தியாகங்கள்லாம் பண்ற குடும்பம் தான் அவாத்து குடும்பம், அதனால அவளுக்கு அந்த வேல்யூ தெரியும் அப்படின்னு சொல்ல சேவை. இந்த சீதைகிட்ட பெருமாள் பேசுறது எல்லாமே அழகா பேசுவார், மத்த இந்த சினிமா கினிமாலாம் வர லவ் ரொமான்ஸ் எல்லாம் காட்டினா இந்த பெருமாள் தாயார் ராமன் சீதைக்கு இருக்கிற ரொமான்ஸுங்கிறது அழகா, அது வந்து வால்மீகியால் தான் அப்படி வர்ணிக்க முடியும், பேசுறதே அழகா பேசுறது அப்படி என்ன அழகா பேசினார் அப்படின்னா, குலே மகதி சம்பூதே தர்மஜே தர்மசாரிணீ சுஜானகியே கிரமேதாத்யாகதம் மம வைரேகி அப்படின்னு கூப்பிட்ட என்னமா அப்படின்னு பெருமாளை பார்த்து சீதை, நல்ல குலத்துல உதிச்சவள்மானி, நல்ல குலத்துல பிறந்தவள்னி, எப்பேற்பட்ட குலம் அப்படின்னா ஜன்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் தியாகம் பண்ணாலும் அது தகுந்த குலத்துல பிறந்தவனி, அது மட்டும் இல்ல தர்மஜே தர்மம் தெரிஞ்சவள்மானி, அந்த குலத்துல பிறந்திருக்கலாம் ஆனா ஒன்றும் தெரியாத அந்த ஆத்து வழக்கம் பழக்கம் ஒண்ணுமே தெரியாத இல்லமா அப்படி கிடையாது, நீ தர்மஜே தர்மம் தெரிஞ்சவள், சரி அந்த ஆத்து வழக்கமும் தெரியும் தர்மமும் தெரியும், ஆனா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் தர்மம்னு தெரியும், இது இந்த துரியோதனன் சொல்றான் ஜானாமி தர்மம் எனக்கு தர்மம் தெரியும், ஆனா நச்சமே பிரவிருத்தி எனக்கு அதுல பிரவிருத்தி கிடையாது, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் தர்மம் சந்தியாவந்தனம் பண்ணணும்லாம் எனக்கு தெரியும் ஆனா நான் பண்ண மாட்டேன், கோவிலுக்கு வரணுன்றதெல்லாம் தெரியும், டெய்லி ஒரு வேளையான பெருமாள் தெரியணும் தெரியும் ஆனா நான் கோவிலாம் போக மாட்டேன், அதுல உட்காந்து மேட்ச் பார்ப்பேன் அப்படிங்கிற அந்த மாதிரி கிடையாது, தர்மச்சாரி தர்மத்துல தர்மத்தை தன்னோட ஆக்டிவிட்டீஸ்ல பண்றவளோ சீதை, சிறுவம் நான் சொல்றத பொறுமையா கேளுமா என்ன சொல்றா, சதுர்தசகி வருஷா நீ வஸ்தவ்யம் தண்டகேமயா, பதினாலே வருஷம் தான் சதுர்தசகி சீந்த சப்தத்துக்கு பதினாலே வருஷம் தான், எங்க அப்பா காட்டுக்கு போய் போக சொல்லிருக்கேன், அங்க காட்டுல போய் காட்டு வனராஜ்யத்தை என்கிட்ட கொடுத்துருக்க, ஜனராஜ்யம் அயோத்தியா ராஜ்யத்தை பரதனுக்கு பிரிச்சு கொடுத்துருக்க, அதனால நான் பதினாலு வருஷமே கலந்துவானா போயிட்டு ஓடோடி நம்ம பார்க்கறதுக்கு வந்துருவேன் சீதை, நீ அது வரைக்கும் இங்க சமத்தா ஆத்துல இருந்துட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு பரதன் வந்து ராஜாவாயிடுவான், ராஜாவா இருக்க பரதனை ராஜாவா கௌரவிச்சு அவனை பார்த்துக்கணும், நீ அவனை பார்த்துட்டு இங்கே இருக்கண்ணே நான் ஓட்டு போயிட்டு ஓடோடி வந்துடுறேன் அப்படிங்கிறான், சொன்ன உடனே சீதை எப்படி கௌசல்யே மூர்ச்சையாய் கீழே விழுந்துட்டா, சீதை என்ன ரெஸ்பாண்ட் பண்ண அப்படின்னு கேட்டா, அப்படியா காட்டுக்கு போறோம் எப்ப போறோம் அப்படின்னா சீதை, ராமனோட நினைச்சா காட்டுக்கு போறேன்னு தானே சொன்னேன், போறோம்னு எப்ப ஆசை இது அப்படின்னா, உடனே அண்ணா போறோம் போறேன்னாலே போறோம்னு தானே அர்த்தம், என்ன இது நீ சீதை இல்லாத ராமன் உண்டா ராமன் இல்லாத சீதை உண்டா என்ன இது அப்படின்னாலா, இல்லம்மா காட்டுல வந்து கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றா, அதுக்கு முன்னாடி சீதை சொல்றா எனக்கு சின்ன வயசுலயே ஜாதகம் பார்த்தா எங்க காட்டுல ஒரு ஜோசியர் வந்து சொன்னேன் உனக்கு வனவாசம் கிடைக்கணுமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சின்ன வயசுலயே எனக்கு சொன்னேன், எனக்கு அப்போதுலேருந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 12 வருஷமா நம்ம காட்டு பக்கமே இங்கேயும் போகவே இல்லையே, எங்கடா இது ஜோசியர் சொன்னது நடக்கவே இல்லையே நினைச்சுட்டே இருந்தேன் இப்ப நடந்துருக்கு, சத்யபா சத்யபா பவத்து திஜகா ஒரு பிராமணத்தை சொல்லிட்டு போனார், அது இப்ப நடக்கிறது பாரத வளையம் அப்படின்னு சொல்றா சீதை, சொன்ன உடனே பெருமாள் சட்டுக்கெல்லாம் அவளை ஒத்துக்கவே இல்லை, காட்டுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, இங்க நம்மளுக்கு ஃபேன் ஏசி எல்லாம் போட்டிருக்க அரண்மனையில, காட்டுல ஃபேனும் கிடையாது ஏசியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, குளிர் ஏக பெட்டு இருக்காது படுத்துக்கிறதுக்கு, கீழே கல்லுன்னு உள்ளெல்லாம் தான் இருக்கும், அதெல்லாம் நீ படுத்து, நீ அதெல்லாம் பார்த்தது கூட கிடையாதுமா அப்படின்லாம் சொல்றேன். அது மட்டும் இல்லை, இங்கே ஆற்றுல வந்துட்டு காற்றால் எழுப்பறச்சு இந்த ஹம்சங்கள் குயில் போகிற மாதிரியான ராகத்தெல்லாம் இங்கே நீ கேட்டுட்டு அயோத்தியாவில் கேட்டுட்டு அந்த நரி மூளையிடும் கழுதையெல்லாம் கத்தும் காட்டில், அந்த மாதிரி சத்தத்தை கேட்க போறியா, சிம்மம் கர்ஜனை பண்ணணுமா காட்டில், அதெல்லாம் கேட்டாலே பயமா இருக்கும், யானை பிழுதும், இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா காட்டில், நம்ம ஆற்றுல ஆலோசனை நம்மளால படுத்த முடியாது, ஆனால் காட்டில் காட்டுக்கு தோன்று இருக்கும், பெரிய பெரிய மண்ட மண்டையான கொசுவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிடைச்சதுன்னா ரொம்ப வலிக்குமா உனக்கு, உனக்கு காட்டு சாகாரம் ஒழுங்காக கிடைக்காது, பழம் என்ன கிடைக்கிறதோ அந்த இடத்துல அதை வச்சுதான் சாப்பிடணும், இல்லைன்னா நீங்க ஆகாரமே கிடையாது, ஜலத்தை சாந்தப்படுத்திக்கணும். இந்த மாதிரி காட்டில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குமா, கட்டம் ஜாஸ்தி நீ வரவேண்டாம் அப்படிங்கிற, நீ காட்டுக்கு வந்து என்னமா பண்ண போற அப்படின்னு கேட்டவனே சீதை சொல்றான், எதித்தம் பிரத்யதோ துர்கம் மனமத்தேவ ராகவ அக்ர அக்ரத்தே கமிஷ்யாமி மிருத்யந்தி குஷகண்டகாமி, அண்ணா நீங்க காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு முன்னாடி நடப்பேன் நான் காட்டில் அப்படின்னு, எதுக்குமா அப்படின்னா நீங்க நடந்து வர பாதையில முள்ளு கல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் என் புடவை தலைப்பால் அப்படின்னு பெருக்கிட்டு அந்த பாதையை சுத்தம் பண்ணிட்டு போவேன் நானு அப்படின்னு சீதை சொல்றான். என்னவோ சொல்ற, இல்லம்மா கிடையவே கிடையாது, நீ காட்டுக்கு வர தேவையில்லை அப்படிங்கிறா, இல்லப்பா நான் கண்டிப்பா வந்துதான் ஆவேன், பொண்டா அதாவது புருஷன் இல்லாத பொண்டாட்டிக்கு ஸ்வர்க்கத்திலேயே இருந்தாலும் அந்த வாசம் எனக்கு வேண்டாம், எஸ்வயா தடசஸ்வர்கா கிரயோயஸ்வயா வினா, உங்களோட நரகத்திலேயே இருந்தாலும் அதுதான் எனக்கு ஸ்வர்க்கம், நீங்க இல்லாத ஸ்வர்க்கத்திலேயே இருந்தாலும் அதுதான் எனக்கு நரகம், அதனால நீங்க இல்லாம இல்ல சுத்தாத்மன் பிரேமபாவாது பவிஷ்யாமிகள் பர்த்தாரம் அனுகச்சந்தி பர்த்தா இன்மதெய்வதம், எனக்கு இங்க ரங்கநாதன் இருக்காரே நம்மாது பெருமாள், அவர்லாம் எனக்கு பெருமாள் கிடையாது, எனக்கு யார் பெருமாள்னா நீங்க தான் பெருமாள், எனக்கு பர்த்தாதி மம தெய்வம், எங்க ஆத்துக்காரர் தான் எனக்கு தெய்வம்னு இருக்கிறவள் நானு, அதனால என்னை கூட்டிட்டு போயே ஆனும் நீங்க, எனக்கு மூணு ஸ்தானம் உண்டு, எனக்கு மூணு ஸ்தானத்தினாலையும் நீங்க என்னை கூட்டிட்டு போகணும், என்ன அந்த மூணு ஸ்தானம்னா பத்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம்சமாம் உபதுக்கையோகோ அப்படிங்கிறான், நான் அவருடைய பத்தை, அதனால நீங்க என்னை அழிச்சிட்டு போகணும், எனக்கு நான் பத்தையா இருக்கிறதுனால நீங்க எனக்கு சுவாமி, என்னோட சுவாமியை அழிச்சிட்டு போனோம்னு ஒரு ஒரு ஸ்தானம், ரெண்டாவது பதிவிரதை, நான் ஒரு பெஸ்ட் ஒய்ஃபு அதனால நீங்க ஹஸ்பண்டா இருக்கிறவர் என்னை அழிச்சிட்டு போனோம், மூணாவது தீனை அவலை, எனக்கு பலம்லாம் கிடையாது, நான் ஒருத்தர் ஆஸ்திரேலி இருக்கிறவர், எனக்கு இண்டிபெண்டன்சி கிடையாது, ஆனால் நான் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்கிறதுனால நீங்க நைட்டு போகணும், நீங்க நைட்டு போறது தான் தகு அப்படிங்கிற சொல்ற, சொன்ன உடனே இல்லம்மா காடு கஷ்டம் இஷ்டம்லாம் சொன்னேன், நான் வந்து படுத்த மாட்டேன் உங்களை, எங்களுக்கு எனக்கு ஆதாரம் கிடைக்காதுன்னு சொன்னீங்களே, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ நான் அதை அமிர்தம் மாதிரி சாப்பிடுவேன், தன்மே அமிர்தம் சோபமும், நீங்க காஞ்ச இலையை கொடுத்தா கூட நான் அதை அமிர்தம் மாதிரி சாப்பிடுவேன், நான் உங்களுக்கு இங்கே வந்து தொந்தரவா இருக்க மாட்டேன், நான் பவிஷ்யான் துர்பரா உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன் காட்டில் வந்து, அது மட்டும் இல்லை 14 வருஷம் காட்டில் இருக்கோன்றப்போ உன்னோட பிறந்தாட்டுக்கெல்லாம் நீ போக முடியாதுமா, கண்டிப்பாக இன்னைக்கு வந்ததுன்னா உன் பிறந்தாட்டுக்கு நீ போக முடியாது, இல்லை இல்லை எனக்கு பிறந்தாட்டுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம மாதுவும் நபித்துவும் ஸ்மரிஷ்யான்னு அவேஷ்மனா, எங்க அப்பா அம்மா வேணும்லாம் நான் அழமாட்டேன் காட்டில் வந்து, நான் உங்களோட இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அங்க புழுதி காத்து வீசுமே காட்டில், அதையே உங்க கூட இருக்கிறதே சந்திரமா நான் பாவிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பேசுறா, என்னதான் பேசினாலும் ராமன் வந்து கூட்டின் போறதுக்கு ரொம்ப யோசிக்கிறார், ஆனால் அடுத்த ஒரு விஷயத்த சொன்னா அது எப்படி சொன்னா அப்படின்னா அது சட்டுமே உபன்யாசத்துலாம் சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா அது தப்பான எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாது, ஆனால் நீங்கள்லாம் ராமன் பக்தாடுகளுக்கெல்லாம் சொல்லலாம், என்ன விஷயம்னா பிரணயாச்ச அபிமானாச்ச பரிசிக்ஷேப ராகவம், பிரணயத்தினாலையும் காதலினாலையும் அபிமானத்தினாலையும் பிடிச்சிருக்குங்கிறதுனாலையும் பெருமாளை பரிசிக்ஷேபம்னாலும் பரிசிக்ஷேபம்னா எடுத்தெடுத்து பேசினாலும், ஏன் எடுத்தெடுத்து பேசினாங்கன்னா இந்த ரெண்டு காரணத்தினால என்னை கூட்டிட்டு போக மாட்டேங்கிற இவர், இவர் நாம என்ன சொன்னா இவர் கூட்டிட்டு போவார்னு தெரிஞ்சு காதலினாலையும் அபிமானத்தினாலையும் அப்படி சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா போட்டி வச்சு ஸ்வயம்பரம் வச்சு சிவதனம் பிரம்மம் பண்ணாதான் எனக்கு கொடுப்பேன்னு சொன்ன ஜனகர் என்ன நினைச்சு பாருங்களேன், என்ன நீங்க விட்டுட்டு போனா வேஷ்டி கட்டின்னு இருக்கிற பொம்மை நாட்டின்னு உங்களை நினைச்சிக்க மாட்டாரா, உங்களோட வீரம் என்னாரு, நீங்க நைசுக்கு போக வேண்டாமா, இல்ல உங்களால ஐசுக்கு போய் அந்த காட்டை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லுங்க, எங்க அப்பா கிட்ட ஆர்மியை வாங்கிட்டு வரேன், ஒரு 10,000 ஆர்மியை வச்சுட்டு அவள்லாம் என்ன பார்த்துப்பா, அதுவும் அவங்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லி பரிசுக்ஷேபராக எடுத்தறிஞ்சு பேசிட்டான். உடவை அதை வேட்டி கட்டிட்டு பொம்மை நாட்டி எங்க அப்பா அவங்களுக்கு நினைச்சிருவா அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே பெருமாளுக்கு கொஞ்சம் அந்த கோபம்ன்றது இருக்கு. பெருமாள் இதுக்கான பதில ஆரண்ய காண்டத்துல காண்பிக்க போல, என்ன பதில்ங்கிறத ஆரண்ய காண்டத்துக்கு உபன்யாசத்துக்கு வரவாடுன்னு தெரியும், அதனால மிஸ் பண்ணாம வந்துருக்கோன்றது சொல்லிடுறேன். சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு வாசல்ல அப்படி போறதே வாசல்ல ஒருத்தர் நிக்கிறான், லக்ஷ்மணன் இளைய பெருமாள். நேர பெருமாள் கால கெட்டியா பிடிச்சிருந்த கால வந்து சந்திராங்கு கரணோகாடம் திவீரிய ரகுனந்தன சீதாம் வாச அத்யசாக ராகவம் சமஹாந்தகம். கால பிடிச்சிருந்தது ராமர் கால கெட்டியா பிடிச்சிருந்து கீழே விழுந்தான். பேசுகிறது சீத கிட்டையான். ஏன் அப்படி அப்படின்னா புருஷாகா சீதைன்றவர் வந்து மகாலட்சுமி தாயா, இன்னமுத திருமகளை திகரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேன் சாமி தேசிகன். தாயாக தெரிவிச்சதுதான் பெருமாளை தெரிவிக்கணும்ன்றது நம்ம சம்பிரதாயம். அதனால லட்சுமணன் என்ன பண்ணாருன்னா சீதாமுவாச்ச அத்தியசாக ரொம்ப தேஜசோட இருந்தாங்க லட்சுமணன் அந்த இடத்துல. ஏன் அப்படின்னா சரணாகதி பண்றவாளுக்கெல்லாம் வால்மீகி ஒரு டைட்டில் போட்டுவார், மகாயசாக மகாப்ராஜ்யா. மகாப்ராஜ்யா ரொம்ப இருக்கிறதுக்குள்ளேயே மகா புத்திசாலி அப்படிங்கிறது மகாப்ராஜ்யா அர்த்தம். அத்தியசாகனா ரொம்ப தேஜஸ்தான். என்ன தேஜஸ்னா ராமன் கிட்ட போய் சரணாகதி பண்றாராம். அந்த சரணாகதி அப்படின்னா சீத கிட்ட பேசுறாரு ராமன் கால வச்சுட்டு என்ன அழிச்சிட்டு போவான்னா அப்படின்னு சொல்ற. ராகவச்ச மகாபிரதம் மகாபிரதம் மகாபிரதனா இருக்கக்கூடிய ராமனை பார்த்து பேசினார் அப்படின்னு. ராமனுக்கு என்ன அப்படி மகாபிரதம் அப்படின்னா நம்மளாம் சில விரதங்கள்லாம் வச்சிருந்துருப்போம், புரட்டாசி மாதம் சிலருக்கு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கு சாதம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு விரதம் இருக்கும். அதெல்லாம் சாதாரண விரதம். மகாபிரதம் அப்படின்னா என்னன்னா என்னதான் அதுக்கு பண்ணவே முடியாது, அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையினால கட்ட முடியாம போறது அப்படின்னா கூட விடாம இருக்கிறதா மகாபிரதமா. ராமனுக்கு என்ன மகாபிரதம்னா யார் எப்ப தன்னை தாங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டாலும் அவளை காப்பாத்துறேங்கிறது தான் ராமன் கிட்ட இருக்கிற பெரிய விரதம். அந்த விரதத்தை உடைய ராமன் கிட்ட போய் சேவிச்சாராம். சேவிச்சு சொல்றாரா லக்ஷ்மணன், நதேவலோகாக்கிரமணம் நாமரத்னமகம் கிரணே ஐஸ்வர்யம் பாபி லோகானாம் காமையேவ துவயாமினாம். அண்ணா எனக்கு இந்த அயோத்தியா ராஜ்யம் வேண்டாம், தேவராஜ்யம் சொர்க்கத்தையே கொடுத்தாலும் வேண்டாம், அமரத்துவம் சரி தேவனா இருந்து சாவே கிடையாது அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுக்கலாம் அப்படின்னா எனக்கு அது வேண்டாம். சரி இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன்ப்பா, 14 லோகம் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் வேண்டாம், நீங்க இல்லாத போனா எனக்கு எதுவுமே வேண்டாம்னா அப்படின்னு சொல்றாராம். அது சொல்லிட்டு பவான்ஸ்து சக வைதேக்கியா கிரிதாந்து ரக்ஷ்யதே அஹம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதஸ்வபதஸ்யதே. காட்டுக்கு கூட நான் வரேன், நீங்க ரெண்டு பேர் காட்டுக்கு இருக்கோ, யாராவது ஒருத்தர் உங்க கூட வந்தாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் அந்த இயற்கை எல்லாம் ரசிக்க முடியும், அதனால நான் உங்களுக்கு கூட வரேன். நீ வந்து என்னப்பா பண்ண போறேன்னா நான் உங்களுக்கு எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ணுவேன். அஹம் சர்வம் கரிஷ்யாமி, நீங்க தூங்குறதே உங்களை பார்த்துக்கணும், உங்களுக்கு விஷ ஜந்துக்களோ இல்ல சிங்கம் புலியோ வராத பார்த்துப்பேன். ராத்திரியெல்லாம் முடிச்சுன்றது பார்த்தாலே உங்களுக்கு ஸ்நானத்துக்கு தேவையான ஜலம் வீழ்த்து வந்து கொட்டுவேன், உங்க வேட்டி எல்லாம் தோச்சு போடுவேன், மண்ணி புடவையெல்லாம் தோச்சு போடுவேன், அது மட்டும் இல்ல உங்களுக்கு தடுக்க பண்ணி வைப்பேன், உங்களுக்கு எல்லா விதமான கைங்கரியத்தையும் நான் பண்ணுவேன்னா நான் அதனால காட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றேன். என்ன உங்களோட காட்டு கழிச்சுட்டு போகும்போது அதுல எந்த விருத்த தர்மமும் இல்லை, அதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற. என்ன தப்பு அப்படின்னா நீர் சுவாமி நான் தாசன், நீர் பெருமாள் நான் பாகவதன், அதனால நீங்க என்ன அழிச்சுட்டு போகணும் அப்படியே இல்லைன்னாலும் நீங்க எனக்கு அண்ணா நான் தம்பி, நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுல எனக்கு எந்த தப்பும் கிடையாது, அதனால நான் வரேன்னு சொல்றேன். பெருமாள் சரணாகதி பண்ணாருன்னா அதுக்கு வசீகாரம் ஆயிடுவார், நம்ம சரணாகதி பண்ணிக்கு எந்த விஷயத்தை கேட்டாலும் கொடுத்துருவாரா பெருமாள், அதனால சரிதாக பண்ணா வா அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே யாத்ரா தான் வந்து காட்டு கிளம்புற ஊர்லயோ, காட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தாங்கிட்ட இருக்கிற நகைகள் சொத்து கித்து எல்லாத்தையும் வச்சுட்டு போனோமா காட்டுக்கு, அதுக்கு பேர் யாத்ரா தானம்னு பேரு. அன்னைக்குதான் ஒரு ரத்ன நவரத்ன செயின் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு ராமன் சீதைக்கு, அதை கொடுக்கணும். ஏன் இந்த யாத்ரா தானம் வருதுன்னா சில ஸ்திரீகள் காட்டுக்கு வா அப்படின்னாலே வரமாட்டா, அதையும் தாண்டி அதிசயமா வந்தாருன்னா உங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் தானம் பண்ணி அப்படின்னு சொன்னா இல்ல நீங்களே போயிட்டு வாங்கணும் ஆட்லயே இருக்கேன் அப்படின்னு போவாளாம். அந்த மாதிரி இல்லை, என் சீதை காட்டுக்கு போய் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தாங்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் தானம் பண்றா, ராமன் தாங்கிட்ட இருக்கிற நகைகள்லாம் தானம் பண்ற, தானம் பண்ணி முடிக்க போறாரு. கடைசியில ஒரு பிராமணன் வர்றார் லேட்டா, அந்த பிராமணர் திரிஜகர்ணன் பேர் அவருக்கு. அவர் வந்த உடனே எல்லா விஷயம் தாங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலியாயிட்டு இருக்கு. ஆனா இவர்கிட்ட இவர் வந்த உடனே சொல்ற, நிர்தனோ பகுபுத்திரோஸ்மி ராஜபுத்திர மகாயசாக உஞ்சவருத்தியல் வனைய நித்தியம் பிரத்யவேக்ஷத்துவ மாமிதி அப்படிங்கிற. என்கிட்ட பைசா கீதாலாம் கிடையாது, நான் ரொம்ப ஏழையான பிராமணன். அது மட்டும் இல்லாம எனக்கு பசங்க ஜாஸ்தி, பகுபுத்திரோஸ்மி நிறைய குழந்தைகள் எனக்கு, 10 வயசுல 12 வயசுல 13 வயசுல 14 வயசு 20 வயசு 25 வயசு 30 வயசு வரைக்கும் எனக்கு நிறைய பசங்கள்லாம் இருக்கா, இவாளெல்லாம் கரையாத்தானு என்கிட்ட ஐசா பைசா கிடையாது, எனக்கு தானே தானம் பண்ணப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ராமன் உடனே தாங்கிட்ட இருக்கிற வஸ்துவெல்லாம் காலியாக வருதுன்னு தெரிஞ்சு இவருக்கு ஏதாவது தானம் பண்ணணும்னு சொல்லி கையில ஒரு குச்சியை கொடுக்குறாராம். குச்சியை கொடுத்து, இந்த குச்சியை நீங்க எவ்வளவு தூரத்துக்கு தூக்கி அடிக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு பசுமாடு தரேன் அப்படின்னாராம். அந்த பிராமணன் ஏழை பிராமணன் நினைச்சிட்டு இருக்கான், ரொம்ப அந்த காலத்து பிராமணர்கள்லாம் பலம் ஜாஸ்தியான், தன்னோட வேட்டி எல்லாம் நல்லா மடித்து கட்டிட்டு தூக்கி அடிச்சாரா ராமநாத்துல இருந்து. அது சடையூர் நதி எட்டுல போய் விழுந்துதான். அவ்வளவு தூரத்துக்கும் ராமன் வந்து மாடு கண்டு குட்டி மாடு கண்டு குட்டின்னு அவ்வளவு மாடெல்லாம் தானம் பண்ணாராம். கோசகஸ்திர பிரதாதாரம்னு ராமனுக்கு ஒரு பேரு, 1000 மாடு தானம் பண்ண வரும். 1000 இல்ல, 1000 மாடு, கோடி மாடுகள் எல்லாம் தானம் பண்ண வரும் பெருமாள். 1000ன்றது ஒரு உபலட்சணம். அதனால அந்த தானத்தை பண்ற பண்ண உடனே அவர்கிட்டயே சொல்ற, நான் உங்களை பரீட்சை பண்ணேன் தப்பா நினைச்சுக்காதீங்கோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதத்துல இந்த தானத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கம்ப தூக்கி எரிய சொன்னேன், நீங்க இந்த மாடெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு உடனே அவர் வாங்கிட்டு போனார். இந்த விஷயம் ராமன் காட்டுக்கு போறாருன்ற விஷயம் இந்த அயோத்தியா மொத்தம் பரவிட்டு, பரவின உடனே இவ ஒவ்வொருத்தர் பேசிட்டாலும் அதெல்லாம் இந்த பாலிடிக்ஸ்ல நடக்கிற விஷயம்தான், ராஜா குடும்பங்கள்ல இப்படிதான் இல்லைன்னுவா, அப்புறம் அவனே பட்டாபிஷேகம் பண்றது இப்படின்லாம் சில பேர் பேசிட்டு இருக்காளாம். சில பேர் ராமர் காட்டுக்கு போறாளா, நம்மளும் காட்டுக்கு போனோம்னு சொல்லி அவாவா கிளம்புறதுக்கு ரெடியா ஆகலாம். அப்படி ராமர் லக்ஷ்மணன் சீதை வந்து அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்றதுக்காக தசரதன் இருக்கிற இடத்துக்கு வாசல்ல வந்து நிக்கிறாரு. வாசல்ல வந்து நின்றுட்டு அப்ப கூட தானா உள்ள போன மாதிரி அப்பாவோட அப்ப சொந்த அப்பாவோட வீடு அப்படி இருக்கிறதே தானே ஆத்துக்குள்ள போகணும், வாசல்ல இருந்து பர்மிஷன் கேட்கிறாராம் சுமந்திரர்கிட்ட, நான் உள்ள வரலாமா கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாராம். சுமந்திரர் வந்து தசரதர் கிட்ட சொல்றாராம், வாரி திட்டத்தை பேசுறா ஆத்து வாசல்ல உங்க பையன் நிக்கிறான் வரலாமான்னு கேட்கறான். உடனே தசரதர் ஒவ்வொரு அழறாராம், வர சொல்லுப்பா அவன் அப்படிங்கிற. உள்ள போறா, உள்ள போய் தசரதன் இவா மூணு பேரையும் பார்த்த, இவா மூணு பேரும் கிளம்புறாங்கிறத பார்த்துட்டு சொன்னேன், என்ன ஜெயில போது போட்டுட்டாங்க, நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோயேன்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாரு ராமன் கிட்ட. இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நெய்வாரம் ராஜ்யம் இச்சாமி, எனக்கு ராஜ்யத்திலாம் ஆசை கிடையாது, ந சுகம் ந ச மைசிலி, எனக்கு சீதை கூட சந்தோஷம் கிடையாது, இல்லை எனக்கு ஐஸ்வர்யத்தில் கூட சந்தோஷம் கிடையாது, எனக்கு என்னத்தில் சந்தோஷம் அப்படின்னா வாமகம் சத்தியம் இச்சாமி, உங்களை சத்தியத்தில் கட்டுறது தான்ப்பா எனக்கு ஆசை, எனக்கு அதுதான்ப்பா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் காட்டுக்கு போகத்தான் போறேன் அப்படிங்கிறா. இந்த காட்டுக்கு போறேன்ற உடனே இந்த சரத்தை சொல்றாரு, இங்க இருக்கிற தனகோஷத்தெல்லாம் எடுத்துட்டு போப்பா, பட்டுப்பட பட்டு வேஷ்டி பட்டுப்படவையெல்லாம் எடுத்துட்டு போப்பா அப்படிங்கிறாரு. இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படி அவர் எடுத்துட்டு போன்னு தசரதன் சொல்ற சேவை கைகையோட முகம் மாறுறதான். அதை பார்த்துட்டேன் ராமன், இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ன்றாலாம். அப்பேற்பட்ட ராஜ்யத்துல செல்வ செழிப்பு மிக்க ராஜ்யத்துல ராமனுக்கு கொடுக்கறதுக்கு கைகேயிக்கு மர உரிதான் இருந்ததான். அந்த மர உரியை எடுத்துட்டு வந்து கொடுத்தா ராமன் கிட்ட, லக்ஷ்மணன் கிட்ட, சீதை கிட்ட. ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா. அப்படி கட்டிக்கிறதே வேதிக்கு பார்த்தோமே, கந்தர்வராஜ பிரதிமன்னு மன்மதனுக்கும் மன்மதனா இருந்தார்னு சொல்லி சபைக்கு வரைச்சு என்ன அழகா இருந்தாரோ அதே அழகாக தான் இருந்தாரா மர உரி கட்டிட்டோம்னு வால்மீகி சொல்ற. கந்தர்வராஜ பிரதிமன்னு அங்க சொல்ற அதே அழகு மர உரி கட்டிட்டாலும் அப்படியே இருந்தாலும் சீதை வந்து பட்டுப்படவை எல்லாம் சீதைக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி சீதைக்கு பட்டுப்படவை எல்லாம் கட்டி கொடுக்குறாராம் தசரதன். தானும் சீதையும் மாமனாருடைய மாமனார் பிரசாதம் அப்படின்னு நினைச்சு தான் வாங்கிக்கிறாளா. வாங்கிட்ட உடனே சபையில எல்லாரும் ஆளாளுக்கு பேசுறா, சித்தர் பேசுற, ராமன் வந்து காட்டுக்கு போட்டோம், சீதை ராஜ்யத்தை ஆடணும் அப்படிங்கிறானா. இன்னும் தசரதர் சொல்ற, இல்ல இல்ல சீதை இங்க இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, அவளுக்கு தேவையான செல்வத்தெல்லாம் கொடுத்து அனுப்புவேன்னு சொல்றாரான் தசரதர். ராமன் என்ன சொல்றாருன்னா, எங்க அம்மா ரொம்ப தார்மீகமானவள், தர்மத்திலேயே இருக்கிறவள், அவளை நீங்க பார்த்துக்கோங்க போப்பா அப்படின்னு சொல்லி கடைசியா தசரதர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாராம். அப்ப வந்து சீதை கௌசல்யா கிட்ட போய், அம்மா நானும் கிளம்புறம்மா எங்க ஆத்துக்காரோட சொல்லிட்டு கிளம்புறேன். அப்படி கிளம்புறச்சே கௌசல்யா சொல்ற, என் புள்ள ரொம்ப பாக்கிறதுக்கு தான் நல்ல சிந்தாட்டிக்கா இருப்பான், ஆனா குழந்தை மனசு அவனுக்கு என்னைக்கான ஒரு நாள் என்னது உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன சுகத்தை அனுபவிச்சேன், மனவாசம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டாருமா, அவனால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சீதையை பார்த்து கௌசல்யா சொல்றா. உடனே நம்மளா தான் என்ன சொல்லுவோம், நான் தான் காட்டுக்கு போறேன், எனக்கு தெரியாதா, நீ என்ன எனக்கு உபதேசம் பண்றது அப்படின்னு நம்மளா தான் கேட்போம். சீதை என்ன சொல்றான்னா, அம்மா நான் எங்க அம்மாவையும் உங்க அம்மாவையும் பார்த்து வளர்த்தவம்மா, எனக்கு அப்படி எல்லாம் பர்த்தாவை அதாவது பாத்துக்காரரை எதிர்த்து பேசணும்னு அதெல்லாம் தோணாது, ஆனால் நான் உங்களை பார்த்து வளர்த்தவை, இந்த ஆத்துல நீங்க தசரதற்கு எப்படி சுற்றுலோட்டம் பண்ணி பண்றீங்களோ அந்த அதை பார்த்து வளர்த்தவம்மா நான், ஆனால் நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேன், எனக்கு பர்த்தா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். கிளம்புற கிளம்புற உடனே தசரதர் சொல்றாரு, இவாளை ஊர் எல்லா வரைக்கும் போய் தேர்ல விட்டுடுவாப்பா அப்படின்னு சுமந்திரன்றவர்கிட்ட தசரதன் சொல்ற. சொன்ன உடனே இவாள் தேர்ல ஏறி உட்காடுறா. தேர்ல ஏறி உட்காரத்துக்கு முன்னாடி சுமித்திர லக்ஷ்மணன் கிளம்புறாரு, தாங்குள்ள கிளம்புற. அப்ப கிளம்புறச்சு இவர் ராமாயணத்தை சொல்லிட்டு போனோங்கிறதுக்காக வந்த வந்த உடனே, நீ உன்னை நான் புற உன்னை நான் பெற்றதே வனவாசத்துக்காக தான்ப்பா அப்படிங்கிறாய. முன்னாடியே ரொம்ப ஞானம் அவ இந்த திருமால வேண்டிக்கிறேவே என்ன வேண்டி ரங்கநாதன் வேண்டிக்கிறேவே, எனக்கு ரெண்டு குழந்தை பிறக்கணும், ஒன்னு பகவானு கைங்கரியம் பண்ணணும், இன்னொன்னு பாகவதாலு கைங்கரியம் பண்ணணும், எனக்கு அப்படி ரெண்டு புள்ள வேணும்னு சொல்லி வேண்டிட்டேன். இந்த பாயசம் கொடுக்கற சேவை கை கௌசல்யக்கு முதல்ல கொடுத்தா, அப்புறம் எனக்கு கொடுத்தா, அப்புறம் கைகேரி கொடுத்தா, மீதி பேலன்ஸை கடைசியில் எனக்கு கொடுத்தா, எனக்கு ரெண்டு பங்கு கொடுத்தா. அப்போ இருக்கிறதே கௌசல்யம் முதல்ல சாப்பிட்டா, சாப்பிட்ட உடனே என்ன கேட்டா, நீ சாப்பிட்டம்மா நீ எது கையே வச்சுட்டு டம்ளரை வச்சுட்டு நிக்கிற அப்படின்னா, இல்ல இல்ல கைகேரியும் சாப்பிட்டோம் அப்புறம் தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னாலும், ஏன் அப்படின்னா நான் முதல்ல சாப்பிட்டேன்னா எனக்கு புள்ள பிறந்தரும் முதல்ல, அது எல்லாரோட பெரியவனா போயிடும், அவனுக்கு தான் எல்லாரும் கைங்கரியம் பண்ற மாதிரி ஆகும், என் புள்ள யாருக்கும் அப்புறம் கைங்கரியம் பண்ண மாட்டான், அதனால கௌசல்யம் முதல்ல சாப்பிட்டோம் அப்புறம் கைகேரி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொல்லி என்னோட ரெண்டு பங்கையும் சாப்பிட்டேன், அதனால நீ ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தான் நீ பிறந்திருக்க, அந்த அதுக்கு இப்படி வனவாசம் வந்ததுன்னா அந்த வனவாசத்தையும் போய் நீ கைங்கரியம் பண்ணணுன்றதுதான் என்னோட ஆசை, அதனாலதான் ரங்கநாதன் மூலமா நீ எனக்கு அவதாரம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றான் சுமித்ர. அது மட்டும் இல்லாம ராமே பிரமாதமாக ராமன் கிட்ட கவனக்குறைவா இருக்காத அப்படிங்கிற சுமித்ர சொல்றா. இத்தனை நாள் நான் ராமனுக்கு தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், ராமன் கிட்ட நான் என்ன கவனம் குறைவா இருக்க போறேன் அப்படின்னாலும், இல்லப்பா இத்தனை நாள் நீ அரண்மனையில இருந்த பிரச்சனை இல்ல, காட்டுக்கு போற, காட்டுக்கு போறச்சு சிங்கம் வரும், யானை வரும், புலி வரும், ராமன் நடக்கிறத பார்த்துட்டு நடையடுகளை மயங்கிடுவேன், அவன் பின்னாடி போவனி, போறச்சே ராமன் நடக்கல மயங்கிடுவேன், யானை வர்றது தெரியாது, புலி வர்றது தெரியாது, சிங்கம் வர்றது தெரியாது, அதனால கவனக்குறைவா இருக்காத ராமன் விஷயத்துல அப்படின்னு சொல்லி கட்சதி ராமே பிரமாதம் மாதாட்சின்னு சொல்றா. சொன்னது மட்டும் இல்லாம லக்ஷ்மணர் நினைச்சா, என்னதான் நான் அப்பாவா திட்டினாலும் அப்பாவை விட்டுட்டு போறேன்றது எனக்கு சோகம் தான், உன்னை விட்டுட்டு போறேன்றது சோகம் தான் அப்படின்னு நீ நினைச்ச கூடாது. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மதாம் அயோத்தியா மகவீ வித்தி கச்சதா தயசா சுகம். அப்பாவை ராமனா நினைச்சுக்கோ, ராமனையே அப்பாவா நினைச்சுக்கோ, சுமித்ர என்னையே நீ சீதையே நீ அம்மாவா நினைச்சுக்கோ, காடு இருக்கே காட்டை வந்து அயோத்தியா நினைச்சுக்கோ, சீக்கிரம் போயிட்டு வாப்பா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு குறைஞ்சது 20 அர்த்தத்திலிருந்து 25 அர்த்தம் வியாக்கியானத்துல பண்ணியிருக்காங்க. அவ்வளோத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை, நம்மளுக்கு டைம் ரொம்ப குறைச்சலா இருக்கு, அதனால ஒரு 2-3 அர்த்தத்தை பார்ப்போம். அப்பாவையே ராமனையே அப்பாவா நினைச்சுக்கோ, என்னையே சீதையா நினைச்சுக்கோ, அயோ காட்டையே அயோத்தியா நம்ம போங்கிறது மேலான அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் ராமம் தசரதம் வித்தி, தசரதன் அப்படின்னா தசன்னா பக்ஷி, பக்ஷி ரதன், பக்ஷி ரதன்னா கருடன், பக்ஷியை வாகனமாக கொண்டவர் யார்? பெருமாள். சாட்சாத் பெருமாள் தான் ராமன் நினைச்சுக்கோ அப்படிங்கிறார். மாம் வித்தி ஜனகாதிபதா, மான்னா லக்ஷ்மிக்கு முதல் நாளே சொன்னேன், மான்ற பேர் லக்ஷ்மியை குறிக்கும். இந்திரா அலோக மாதா மாரமா மங்கள தேவதா அப்படின்னு சொல்லி மான்னா லக்ஷ்மி, மாம் வித்தி ஜனகாத்மதா, சீதைய மகாலட்சுமின்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிறாராம். இன்னொன்று அயோத்தியா நடனீம் வித்தி, அயோத்தியா சீதை யுத்தத்துக்கு பேர். யாயோத்தியே யமராஜேந்தி விதிதா நாகம் பிரேமச்சிதான்னு சொல்லி சீதை யுத்தத்துக்கு அயோத்தியான பேரு. அப்பேற்பட்ட காட்டை சீவை குண்டமா நினைச்சுக்கோ. இவா ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிற இடம் தான் சீவை குண்டம். அங்க போய் கைங்க கைங்கரியம் பண்ணிடா ரக்கணா அப்படின்னு சொல்றா. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ராமன் தசரதம் வித்தி, தசரதனை பாரு ராமனை பாரு. தசரதன் உனக்கு நிருபாதிகமான பிதா கிடையாது, கோபாதிகமான பிதா. இது இது சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்மளுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்காளே, அவள்லாம் நம்மளோட புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரியான அப்பா அம்மா தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. இப்படியும் வச்சுக்கலாம், அப்பா அம்மாவோட புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரியான பசங்கள் தான் அவளுக்கு அமையும். அப்படி இருக்கிறதே ஒரு கண்டிஷன்னால நம்ம வந்து அவளுக்கு பையனா இருக்கோம், ஒரு கண்டிஷன்னால நம்மளுக்கு அவள் அப்பா அம்மாவா இருக்கா இந்த ஜென்மால. அடுத்த ஜென்மால இதே அம்மா அப்பா தான் நம்மளுக்கு பிறக்க போறாளன்னு கிடையாது, அதே அம்மா அப்பாவுக்கு தான் நாம பிறக்க போறோமா கிடையாது. அப்போ இது ஒரு கண்டிஷன் பேசிஸ்ல நடக்கிற விஷயம். நம்மளுக்கு அப்பா அம்மாங்கிறவா போன ஜென்மால் நாம பண்ண புண்ணிய பாபங்கள்னால நம்மளுக்கு இந்த ஜென்மால இவா அப்பா அம்மாவா கிடைச்சிருக்கா. நாம நிறைய புண்ணிய புண்ணியங்கள் பண்ணியிருந்தோம்னா அம்பானி நம்மளுக்கு அப்பா அப்பாவாக கிடைச்சிருப்பேன். நிறைய பாபம் பண்ணியிருந்தோம்னா வேற பேர் நம்மளுக்கு அப்பா அம்மாவா கிடைச்சிருப்பா. நம்மளுக்கு நம்மளோட புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரியான அப்பா அம்மா இந்த ஜென்மால கிடைச்சிருக்கா. ஆனா எந்த ஜென்மாலையும் நம்மளுக்கு உபாதிகள்லாம் இந்த கண்டிஷன் இல்லாத பிதாங்கிறவர் மாதம் பெருமாள். அப்படி இருக்கிற பிதாவை பாரு, தசரதன் கண்டிஷன் கண்டிஷன் பேசிஸ்ல இருக்கிற அப்பாடா, அவரை விட்டுட்டு ராமன் சோபாதிகமான பிதா கிடையாது, நிருபாதிகமான பிதா, சர்வலோகத்துக்கும் பிதாவா இருக்கக்கூடிய ராமனையே நீ உன் அப்பாவா நினைச்சுக்கோ அப்படிங்கிற. இதே மாதிரிதான் சீதை நம்மளுடைய அம்மாங்கிறவ நம்மளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்கா. ஆனா எல்லா லோகத்துக்கும் சகல லோக ஜனனின்னு சொல்றோமே சீதையா லக்ஷ்மிய, அந்த லக்ஷ்மி தான்ப்பா சீதையா பிறந்திருக்கா, அதனால அவளை போய் நீ நினைச்சுக்கோ. அதே மாதிரி நம்மளோட புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த பூலோகத்துல பிறந்திருக்கோம். நம்ம நிறைய புண்ணியம் பண்றோம்ங்கிறது தெரியுது, ஏன்னா நம்ம பாரதத்துல இந்துஸ்தான்ல பிறந்திருக்கோம். இப்பேற்பட்ட பெருமாள்லாம் இருக்கக்கூடியதான இந்த ஊர்ல பிறந்திருக்கோம். நிறைய பேர் புண்ணியம் பண்ணல, அதனால சில வெளிநாடுகள்ல இருக்கா. அதனால அயோத்தியைய அயோத்தி கைசீனையும் தத்த காடா நினைச்சுமோ நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சுமித்ர வந்து லக்ஷ்மணன் சொல்லி அனுப்புறா. இவா மூணு பேரும் தேர்ல ஏறுறா. தேர்ல ஏறும் போதே சீதை முதல்ல உட்கார்றா, ராமன் அப்புறம் லக்ஷ்மணன். இவா மூணு பேரும் போனச்சு போறதை பாக்குற சீதை தசரத தன்னோட ஆத்மாசிலே பாக்குறதே ஜனங்கள்லாம் கூழ்ந்துட்டா. அந்த தேரை தேர் டக்குன்னு நவுறவே முடியாது, ஏன்னா அவ்வளவு ஜனத்தொகை ஜனகும்பல்ல இந்த ராமன் லக்ஷ்மணன் சீதன்றவா தேர்ல கிளம்புறா. அப்ப தசரதன் வந்து கத்துற, பொறுமையா ஓட்டுப்பா சுமந்திரா, தேரை வந்து பொறுமையா ஓட்டு, கொஞ்ச நாளையான நான் ராமனை பாக்குறேன் அப்படின்னு அப்பா தசரதன் சொல்றாரா. ராமன் சொல்றாரா, இல்ல இல்ல வேகமா ஓட்டு, இவா நம்ம இங்க இருக்க இருக்க அழுதுகிட்டேதான் இருப்பா, நம்ம போயிட்டோம்னா இவா ஓரளவுக்கு ஏதாவது செட்டில் ஆயிருப்பா, அதெல்லாம் தெரியாயிடும் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றாரா. இப்ப ராமன் சொல்றத கேட்கறதா இல்ல சக்கரவர்த்தி சொல்றத கேட்கறதான்னு சுமந்திரருக்கு ரொம்ப கஷ்டம். அவர் எப்படி இருக்காருன்னா, சக்கரையோ இவா சாந்தரா, ரெண்டு சக்கரத்துக்கு மாட்டி நடுவில் ஒருத்தர் மாட்டிருந்தா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இருந்தாலும் உடனே இல்ல இப்ப நான் வேகமா போறேன். அப்ப ஆனா வேகமா போய் ஏண்டா வேகமா போனேன்னு ராஜா கேட்டாருன்னா நான் என்ன ராமன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ராமன் கிட்ட கேட்கிறானா. அப்படி அவர் கேட்டாருன்னா நாஸ்ரௌஷமிதி ராஜான் உபாலப்தோ விவக்ஷதி, கேட்கலன்னு சொல்லுடா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரா ராமன் சுமந்திரர் கிட்ட. கேட்கலன்னு சொல்ல சொல்றாரு ராமன், ராமாவதாரத்துல பொய்யே சொன்னதில்லைன்னா நம்ம ராமன் தர்மாத்மா சத்தியசுந்தன் கொண்டாடுறோம். ராமனே ஒரு பொய்யை சொல்ல சொல்லியிருக்காரு, என்னடா இது ராமாயணத்துல ராமன் மேல ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது. இந்த நாஸ்ரௌஷம் கேட்கலன்னு சொல்லிடுறாரா சுமந்திரா அப்படின்னு சொல்லி ராமன் சொல்ற. நாமெல்லாம் நிஜம் பொய் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம நம்மள யாரும் கேட்பாரு இல்லை, ஆனா ராமன் பொய் சொல்லிட்டாருன்னா கேட்கிறோம். ஏன்னா பொய் சொல்லாதவா பொய் சொன்னோம்னா இந்த மாதிரி கேள்வி வருமா. ஆனா ராமன் இங்க பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னா பொய் சொல்லல. என்ன பண்ணாருன்னா கேட்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம். நான் நீ நீ சொன்னதை கேட்கல, நீ சொன்னதை கேட்டு நான் நடக்கலங்கிறது ஒரு கேட்கலங்கிறதுக்கு அர்த்தம், இன்னொன்று என் காதல கேட்கல அப்படிங்கிறது ரெண்டாவது அர்த்தம். ராமன் சொன்னது முதல் அர்த்தம், நீ சொன்ன பேரை மெதுவாக ஓட்டுன்னு சொல்லி, ஆனால் நான் அதை கேட்டு நடக்கலை, நான் வேகமாக தான் ஓட்டினேன்றது தான் ஆசிரௌசனிக்கு ராஜாமன் உபாலம் தோதி வச்சதின்னு கேட்கலங்கிறதுக்கான அர்த்தம். இதை சொல்கிறேன், ராஜா இந்த பக்கம் நில்லு பார்ப்பமையா பொறுமையா போங்கிற ராமன் வண்டி எடுக்க சொல்லிட்டார் வேகமா. அப்ப சொல்றச்சே சிலந்துக்கச்ச பாபிஷ்டம் இதிராமனா சமபிரவீன்னு ஒரு பெரிய லட்சம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார் ராமன். இந்த சோகம்ன்றது ஒரு கஷ்டமான ஒரு கஷ்டகாலம், அந்த கஷ்டகாலம் நம்மளுக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது சீக்கிரம் அனுபவிச்சு முடிச்சிருக்கணுமா, எப்படி கதை சொன்னா புரியும் நம்மளுக்கு? இப்போ அம்மாவோ அப்பாவோ கஷாயம் ஒன்று கொடுக்குறாங்க, இந்த கஷாயத்தை கொடுத்து கையிலேயே வச்சுட்டே இருந்தோம்னா என்ன சாப்பிடணுமே சாப்பிடணுமே சாப்பிடணுமேன்னு தோணவே கூடாதான், டக்குன்னு எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த அந்த சோகம் அப்பவே முடிச்சு போயிடுது, அதுக்கப்புறம் தூக்கிட்டு வாயில போட்டுக்கலாம். ஆனால் இது ஐயோ என்னடா இது கசப்பா இருக்கு இது எப்படா சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா யோசிக்கிற வரைக்கும் சாப்பிட்ற வரைக்கும் அந்த துக்கம் தான் இருக்குமா? அதை சொல்ற ராமன் சிறம் துக்கத்திய பாபிஷ்டம் இதிராமஹா சமப்ரவி. இப்ப நம்ம சீக்கிரம் போயிட்டோம்னா அந்த துக்கத்திலே நம்ம வாழ்ல வெளில வந்துருவாடா, நம்ம இங்க இருக்க இருக்க அழுதுட்டே தான் இருப்பா அப்படிங்கிறா. இத ராஜாஜி தன்னோட ராமாயணத்துல எழுதற்கே இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான வார்த்தை, இன்னெவிட்டபிள் சாரோ டு நாட் பிகம் ஜாய் பை போஸ்ட்போன்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுதுற ராஜாஜி. இப்படி எழுதினோடனே இந்த ரத்தம் பேர் கலந்துருது. அயோத்தியா மக்கள் அப்ப எப்படி இருந்தா அப்படின்னா, யானைக்கெல்லாம் சாதம் கொடுக்கிறான் அந்த ஆர்மியில இருக்கிற யானைக்கு, யானை படையுமே ஒரு படை உண்டு ஆர்மியில, அந்த யானைக்கெல்லாம் கவளத்தை வாயில ஊட்டுறானா, அது அந்த கவளத்தை தூக்கி அந்த சாகன் மேலே அடிக்கிறது சாப்பிடாம. ஏன்னா ராமன் காட்டுக்கு போற எனக்கு என்ன கவலை வேண்டி கிடக்கு சாப்பாடு வேண்டி கிடக்குன்னு யானை முதல் மட்டும் சொல்றது, யானை மட்டுமா அப்படின்னு கேட்டா இல்லையா? நேற்றுக்குதான் ஒரு கண்ணு போட்டுட்டு ஒரு மாடு, அந்த கண்ணை நீ பால் சாப்பிடலன்னா செத்து போயிடும், ஆனா அப்பேற்பட்ட கண்ணுக்கு அந்த அந்த மாடு பால் கொடுக்க மாட்டேங்கிறதா, மாடு அப்படி இருக்கு. அயோத்தியா மக்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, புத்திரம் பிரதமஜம் பத்து வருஷமா கோவில் ஏறாத கோவில் இல்ல, ஒரு ஒரு தம்பதி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி ஏறி ஏதோ பகவத் கிருப்பையா தான் வாழ்க்கை. போன வாரம் தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அப்பேற்பட்ட குழந்தைக்கு மூணாவது நாலாவது குழந்தை கூட இல்லை, முதல் குழந்தையா ஆசையே முதல் குழந்தை, அந்த குழந்தைக்கு அந்த அம்மா பால் கொடுக்கறதுக்கு மாட்டேங்கிறானா, ராமன் காட்டுக்கு போறா எனக்கு ஒரே துக்கமா இருக்குன்னு சொல்லி அயோத்தியா மக்கள் அப்படி இருக்காளாம். அப்போ இந்த பேர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கிளம்பறச்சே பிராமணாள்லாம் வந்தாளாம், வாததனையம் அப்படின்னு யாகம் பண்ணவாள்லாம் கொடையை பிடிச்சுன்னு வந்தாளாம். அவ வந்த உடனே பெருமாள் பார்த்த ஆகாய் பேர்பட்ட யாகம் பண்ணவாள்லாம் வரான்னு சொல்லி தேரில் தேரை இறங்கி கீழே நடக்கிறாராம். கீழே நடக்கிற சேவை அவளை ராமன் நமஸ்காரம் பண்றாளாம், யாருமே அப்படி பண்ண மாட்டா, ரிஷிகளோ பிராமணாலோ எல்லாரும் ராமனை நமஸ்காரம் பண்றதுங்கிறது ராமன் கிட்ட மட்டும்தான். தசரதனே வந்தாலும் நான் நெல்லு பார்க்கணும் இது என் ஜபம் இருக்கு, என் கோவில் காரியங்கள்லாம் இருக்கு, என்னோட பூஜை எல்லாம் இருக்கு, அது முடிச்சு வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு தான் சொல்லி பேசுவாளே தவிர அவள்லாம் யாரையுமே நமஸ்காரம் பண்ண மாட்டா பெருமாளை தவிர. ஆனா ராமன் பெருமாள்ன்றது இந்த இதுல இருந்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவ வந்து பூமியில நமஸ்காரம் பண்றாளோ அவ தலை எப்படி இருக்குதுன்னு வர்ணிக்கிற, ஹம்ச சுக்ல சிரோருகை, ஹம்சம் எப்படி வெள்ள விளையாடு இருக்குமோ அந்த மாதிரி நரச்ச தலையா அந்த வைதிகாலுக்கு. அவ வந்து நமஸ்காரம் பண்ணி சொல்றாளா, எதுக்கு நீங்க இந்த ஜனங்களை எல்லாம் ரட்சணம் பண்ண வேண்டாமா, நீங்க அயோத்தியாவே திரும்பிக்கோ அப்படின்னு சொல்ற ராமன் அதெல்லாம் கேட்டுட்டு நடந்துட்டே இருக்காங்க மேல மேல. அந்த குதிரைகளை பார்த்து சொல்ற இந்த பிராமணா வைதிகாலெல்லாம் இருக்காளேவா சொல்றா, நீங்க இப்படி உங்க ராஜா காட்டு கூட்டுன்னு போய் போறதுக்கா இந்த குதிரைகள்லாம் நீங்க இருக்கீங்கோ, உங்களுக்கு இந்த ராஜாவை திருப்பி ராமனை திருப்பி அயோத்தியா கூட்டிட்டு போங்கோ நீங்கோ அப்படின்னு சொல்லி, போ போ அஸ்வாகான்னு சொல்லி குதிரைக்கு குதிரை பாஷையிலேயே பேசுறான் அந்த பிராமணன். இதெல்லாம் நடந்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் ராமன் தன்னுடைய கடையிலிருந்து திரும்பி விலகாம காட்டுக்கு போறதையே நடந்துட்டு இருக்காராம். நடுவுல கமசா நதி வருது, அயோத்தியால இருக்கக்கூடிய ஒரு நதி. அந்த நதி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, வாழையன் தீவ ராகம் ராமன் போறாரே அவரை தடுக்கிற மாதிரி ஓடுறனா அந்த நதி. இந்த வர்ணனை எல்லாம் வால்மீகி பண்ற பண்ண உடனே இந்த தமசா நதிக்கரை ஊர் எல்லைக்கு வந்து ராமன் இருக்க எல்லா ஜனங்களும் தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வராளோ இல்லையோ, அயோத்தியாவில் இருக்கிற மொத்த ஜனமும் ராமன் பின்னாடி வந்துட்டு வந்த உடனே ராமன் எல்லாரையும் கை கூப்பி சொல்றாராம், இத்தனை நேரம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், பந்துக்கள் யாரான ஆத்துக்கு வந்தாங்கன்னா அவளை திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அனுப்புறது, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்புறதுன்றது ஒரு சம்பிரதாயம் உண்டு, அந்த மாதிரி நீங்கள் என்னை ஊருக்கு விடை கொடுத்து வந்திருக்கீங்களோன்னு நான் நினச்சிக்கிறேன், எல்லாரும் ஊருக்கு போய் பரதனை என்னை எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி பரதனை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற மீதி பேரா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நல்லா நடிச்சுட்டு வெளில வந்துட்டு யாரும் பரதனை ஊருக்குள்ளே விடாதீங்க கூட அவன் வந்து ராஜாவால ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பேச்சை மாத்தி பேசுவா ராமன் நம்பர் அப்படி பேசுறேன். என்கிட்ட என்ன பிரீதி இருக்கோ அது பரதன் கிட்டியும் வைங்கோ, பரதன் போல எல்லாரும் நல்லா பார்த்துமான் அப்படின்னு சொல்றாராம் ராமன். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் அன்னைக்கு ராத்திரி அப்படியே தூங்கிட்டு எல்லாரும் ராத்திரி தூங்குறா, ராமன் அப்படி படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கிற இவா மக்கள் எல்லாரும் தூங்க பண்ணிட்டே ராமனே, ஏன்னா லட்சோப லட்சம் பேர் வந்திருக்கா, நாலு பேர் ஆனா தூங்காம இருக்கக்கூடாது தானே, எல்லாருமே தூங்க வச்சுட்டாரா ராமன் தன்னோட யோக சக்தியினால தூங்க வச்சுட்டு தான் தான் லட்சுமணனும் சுமித்திரையும் சீதையும் சுமந்திரரும் தேரை ஏறி கிளம்புறான். தேர் ஏறி கிளம்புறதுலயே ஒரு டெக்னிக் பண்றாரு ராமன், தேரை எந்த ஊர்ல ஓட்டின்னு பாராடோ அந்த தேரோட அச்சு அந்த பூமியில உழுந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மக்கள்லாம் அடுத்த நாள் காத்தால இருந்தாலும் தேரோட அந்த அடிச்சுவோட பார்த்து சாதம் பண்ணிட்டு திருப்பி தான் கிட்ட வந்துடுவான்ன்றது தெரிஞ்சு ராமன் என்ன பண்ணாருன்னா, தேரு வழி சூழல்னு பேரு தமிழ்ல இருக்கு, என்னன்னா இந்த தேரை இந்த பாதையில ஓட்டாம புல் தரையில ஓட்டினா அந்த புல்லுல இந்த தேரோட அச்சு பதியாது, அப்ப தேர இந்த புல்லுல வழியா ஓட்டி ஊருக்கு போயிட்டாராம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, தேர ஒரு நாலு பக்கமும் அயோத்தியா பக்கம் போன மாதிரியே அந்த தோடை ஏற்படுத்திட்டு பெருமாள் திருக்கு அயோத்தியா தான் போயிருக்காருன்னு நினைச்சுக்கிற மாதிரி இவாளெல்லாம் ஏமாத்திட்டு இந்த இந்த புல் வழியில இந்த எந்த இடத்துல எப்படி போறோமோ அந்த வழியில அச்சு இல்லாத படிக்கு பெருமாள் போனாராம். அங்க போய் அடுத்த நாள் காத்தால ஆசீர்வாடா இருந்துட்டா அயோத்தியா மக்கள்லாம், ஐயோ நம்ம தூக்கத்தினால பெருமாளை விட்டுட்டோமே, தூங்கினா பெருமாள் சேரங்கிறது கிடைக்காதுங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, தூங்கக்கூடாது இனிமேல், தூங்கக்கூடாதுன்னா பகவத் கைங்கரியத்தில் இருக்கிறதே தூங்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இந்த மக்கள்லாம் பேசிட்டு என்னடா இது தூக்கத்தினால நாம் ராமனை விட்டுட்டோம் அப்படிங்கிறானா. சொன்ன உடனே சரி அப்ப பெருமாள் அங்க இருக்கிற பெரியவாள் சொன்னாலாம், இப்படி ராமன் நம்மளை விட்டுட்டு போயிருக்காருன்னா ஒரு அர்த்தம் இல்லாம விட்டுட்டு போயிருக்க மாட்டேன், நம்ம எல்லாம் அயோத்தியா போனோம்ங்கிறதுதான் பெருமாளுடைய திருவுள்ளம், அதனால நாம எல்லாம் அயோத்தியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவள் எல்லாம் கிளம்பிட்டாளாம். கிளம்பின உடனே இத கேமராவை அயோத்தியா பக்கம் திரும்புறாரு வால்மீகி. இப்ப ராமன் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க அந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு கேமராவை வால்மீகி வீடியோவை பார்த்துதானே எழுதிட்டு இருக்க ராமாயணம், அதனால அந்த ராமன் செய்து இருக்கிற வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அயோத்தியா பக்கம் கேமராவை திரும்புறாராம். அங்க தசரதன் எப்படி இருக்கார் அப்படின்னா, தசரதன் சாயங்காலம் வந்து கௌசல்யோட கிரகத்துல இருக்க, கௌசல்யோட கிரகத்துல இருக்கிறச்சு கௌசல்யை பார்த்து கேட்டார், என்னமா நம்ம அரண்மனை சாயங்கால வேலையிலாம் அவ்வளோ எல்இடி லைட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ரொம்ப பிரகாசமா இருக்குமே, ஏமா இன்னைக்கு சாயங்காலமாயும் விளக்கு ஏற்றாம இருக்க, ஆமே ரொம்ப இருட்டோடி இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கௌசல்யை பார்த்து கேட்கிற. கௌசல்யா சொல்றா, ஏன் ராஜா எல்லா விளக்கும் ஏற்றிதான் வச்சிருக்கேன், எல்லா சுவிட்சையும் போட்டுதான் வச்சிருக்கேன், கரண்ட் எவ்வளோ பில்லானாலும் பரவாயில்லன்னு அவ்வளோ விளக்கையும் போட்டுதான் வச்சிருக்கேன், அவ்வளோ விளக்கு ஏற்றிதான் வச்சிருக்கேன், ஏன் இப்படி சொல்றேங்க அப்படின்னா, இல்லம்மா நீ இவ்வளோ விளக்கு ஏற்றியே எனக்கு கண்ணு தெரியலையேமா, ராமம்மே அனுகதா திருஷ்டிகி அத்தியாமி நடிவர்த்ததே அப்படிங்கிறா. இந்த ராமன்ற பெருமாள் இருக்காரு ராமன், அவர் என்னோட கண்ணையும் புடுங்கிட்டு போயிட்டாருமா, அதனால எனக்கு கண்ணே தெரியல போல இருக்கு, அதனாலதான் எனக்கு எதையும் பார்க்க முடியல அப்படிங்கிறா. இந்த இடத்துல ஒரு ரசமான விஷயம், இந்த கண்ணு இருக்கு அந்த கண்ணு தான் ரூபத்தை கிரகிக்கும், ரூபம் அப்படின்னா எதிர்க்க இருக்கிற இருக்கிறவாள இந்த கண்ணு தான் கிரகிக்கும், ஆனா ராமன்ற ரூபம் ராமன்ற ஒரு உருவம் கண்ணை பறிச்சிருக்கு அப்படிங்கிறது இங்க ஆச்சரியமான விஷயம். அப்படி சொன்னே எனக்கு எனக்கு எதுவும் தெரியல, என்னை எழுப்பி உட்கார வைமா உன்னோட ராமனை தூக்கி கொஞ்சின கையாலேயே என்னையும் முடிச்சு எழுப்பு அப்படின்னு சொல்லி தசரதர் சொல்றா. இப்படி ரெண்டு பேரும் அழறா, தசரதனும் அழற கோசல்லையும் அழறா. அப்ப சுமித்ர வந்து ஆறுதல் சொல்றா, ராமன் வந்து சாதாரணமா மனசுக்காதிக்குமா, அவன் வந்து லோகநாயகன், சூரியஸ்தாதி பவே சூரிய, சூரியனுக்கும் சூரியனானவன், அக்னே அக்னி அக்னிக்கும் அக்னியானவன், பிரபு பிரபு ராஜ்யத்தை எழுந்துதான் நினைச்சுக்காதீங்களோ அவன் பிரபுக்களுக்கெல்லாம் பிரபுவகன் அப்படின்னு சுமித்ர சொல்றா. தசரதனும் கௌசல்யம் கொஞ்சம் ஆறுதல் அடையறா. தபசாமதியில ராமன் இருக்கார்னு சொன்னான், இப்படி தபசாமதியை தாண்டி செங்கிவேரபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ராமன் வந்தார். அந்த தமசாநதியை தாண்டி அந்த சிங்கிவேரபுரத்தில் கொஞ்சம் ஆழ்த்து மேலே காட்டுக்கு தான் போனோம், அங்கே தான் கொஞ்சம் ஆழ்ந்து அடிக்கிறாராம். ஏன் அப்படின்னா சிங்கிவேரபுரத்தில் தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் குஹன்னு பேர், அந்த குஹனை பார்த்துட்டு போயிட்டோம், 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் இனிமேல் அந்த குஹனை பார்க்க முடியும், குஹனால் ராமனை 14 வருஷம் பேஸ் தான் பார்க்க முடியும்ன்றதுனால அவனுக்கு சேவையை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க வெயிட் பண்றாரா? அப்படி இல்லையா? இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, 14 வருஷம் குகனை பார்க்காம ராமனால இருக்க முடியாது. அதனால அந்த குகனை பார்த்துட்டு போயிடணுன்றதுக்காக நீங்க வெயிட் பண்ற. இங்க ராமன் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச குகன் பழம் புஷ்பம் எல்லாத்தையும் எடுத்து வந்து ராமன் கிட்ட கொடுக்குறாரு. அதெல்லாம் ராமன் வாங்கிக்கல, பெருமை சொல்றாரு. ஏன் அப்படின்னா வாங்கி சாப்பிடலாம் இல்லையோ, ஊர் எல்லைக்கு வந்தாச்சு, ஊர் எல்லையில யார் பார்க்க போறா அப்படின்றது இல்லையா ராமனுக்கு? ஏன் இவர் சாப்பிடல அப்படிங்கிறதுக்கு சபரிமோக்ஷ தண்ணிக்கு ஏன் இவர் சாப்பிடலங்கிறத சொல்றேன். அதுல என்ன தெரியுது, நீங்க சபரிமோக்ஷ வரணும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன் சாப்பிடலங்கிறது ஆச்சரியமான காரணம் ஏன் அப்படிங்கிறத சொல்றேன். இன்னைக்கு இப்படி வந்த குகன் பார்த்தானா, குகன் வந்து கட்டி பிடிச்சிருக்கான ராமன். எப்பேற்பட்டவன் இந்த குகன் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு சொல்ற, தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்ம சமஸ்தகா நிஷாத ஜாத்யோ பலவானே ஸ்தபதிஸ்சேதி விஸ்ருதஹ அப்படிங்கிற இந்த குகன்றவன் வேடுவ குலத்தை சேர்ந்தவன். வேடுவன் பொதுவா அவன் யாரு அப்படின்னா, ராமனுக்கு ஈடான தோழன். என்ன இது ராமனுக்கு ஈடான தோழனா? என்ன இது புரியலையே அப்படின்னா, ராமனுக்கு ஈடா எப்படி இருக்க முடியும்? ராமன் பகவான், இவனோ நம்மள மாதிரி ஒரு பக்தன், அப்படி அதுலேயே ஈடு கிடையாது. சரி, பகவான் பார்க்க வேண்டாம், ராமன் சக்கரவர்த்தி திருமகன், யுவராஜா. குகன் ஒரு சில அந்த கிராமத்துக்கு ஹெட்டே தவிர ராமன் மாதிரி ஒரு ராஜகுமாரன் இல்லை. ஈடே இல்லையேன்னு சொன்னா என்ன இதுக்கு? ராமஸ்ய ஆத்மசமஸ்தகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமனுக்கு ராமனுடைய திருஷ்டியினால ஈடான ராமன் தனக்கு சமமா பாப்பான குகன. பேர்பட்ட குகன்றவன் ராமனுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டா. அந்த திருமங்கையாழ்வார் சொல்றச்சு இன்னும் ஆச்சரியமா சொல்ற, என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஏழை ஏழன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர் இன்னருள் துறந்து. குகனை பெருமாள் எப்படி பார்த்தாருன்னா, ஏழைன்னு பார்க்கலையா, ஏதலன். ஏதலன்னா இவனோட சம்பந்தமே வைக்க முடியாது, இவனோட சம்பந்தம் வச்சுக்கிறாமான் என கேட்கவே கிடையாது, காரணமே கிடையாது. ஏதலன் கீழ்மகன், தன்னோட சமமா பழகக்கூடியதான இவன் ராஜா சத்திரியன். அவன் வேடுமன்ற தாழ்வு மனப்பாம இல்லாம ஏழை எதிரன் கீழ்மகன் என்னாது இறங்கி. யார் என்னாது அப்படின்னா, குகன் நினைக்காதபடி பெருமாள் பழகினாரா அவர் கூட. அப்படி பழகி இன்னருள் துறந்து, இன்னருளை கொடுத்து வாக்கியம் இல்லை, இன்னருள் கொடுக்கறதுன்னா ஒரு ஒரு அருளை இவ்வளவுதான் அருள் கொடுக்கறதுன்றது பெருமாள் வச்சுக்க மாட்டேனா. அருளை சுரப்பாரம் பால் எப்படி இந்த மடியிலேருந்து மாடோட மடியிலேருந்து சுரக்குமோ அந்த மாதிரி அருளை சுரக்கிறாராம் ராமன் குகன் மேல. என்ன அப்படி அருள் பண்ணார் அப்படின்னா, நான் சேவையை கொடுத்ததே பெரிய அருள் தான் குகனுக்கு. அது மட்டும் இல்லாம ராமன் பக்கத்தில் லட்சுமணன் சீதையை நிற்கிறார். அவளை என்ன சொல்லணும், இது என் தம்பிப்பா லட்சுமணன், இது என் மனைவி சீதை அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க பெருமாள் என்ன சொன்னார்னா, மாளிகமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என் தொழில் நிலை. மான் மாதிரி கண்ணு இருக்கேன் என் ஒய்ஃப் சீதைக்கு, உன்னோட தோழிப்பாக உன்னோட நம்பி அவள் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குற இன்ட்ரோடக்ஷன். என் தம்பி லட்சுமணன் ஓன் தம்பின்னு சொல்லணும், ஆனா உம்பி எம்பி ஓன் தம்பியான லட்சுமணன் எனக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அன்போட பேசுறாரா. உகந்து தோழன் நீ என இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனம் தெரிந்திட, நீ தாப்பா எனக்கு வசத்தியான தோழன் அப்படின்னு சொல்லி ராமன் அவனை தட்டி கொடுத்து, சபாஷ் அண்ணா பைவான் மாதிரி இருக்கடா அண்ணா அப்படின்னு சொல்லி, யார் யாருக்கு இதை எப்படி பேசணும்ன்றது ராமாயண பிள்ளைங்க கத்துக்கணும். குகனை பார்த்து உன் தபசலன்னா வளர்றதா, உன் தபசலன்னா பண்ணிட்டு இருக்கியா, ஆகாரத்தெல்லாம் குறைச்சிட்டியான்னு கேட்கக்கூடாது. குகனை பார்த்து நன்னா சாப்பிடுறா, நன்னா சாப்பிட்டு நல்ல தாம் சலன்னா இருக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லி பேசுறேன். பேசிட்டு இந்த பேசுறத திருமங்கையாழ்வார் நினைச்சு பார்க்கிற, இப்படி எல்லாம் ஆசையா பேசினியே ராமா, உன்னை பார்க்க முடியுமா அப்படின்னு அழகிற அந்த பாசுரத்துல. அப்படி அழுகும்போது சில பேர் சொல்றாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது ராமன், ஏதோ திரேதாயுகத்துல இருந்த பெருமாள், அவரெல்லாம் பார்க்க முடியாது இனிமேல் அப்படின்னு திருமங்கையாழ்வார் கிட்ட சொல்றாங்க சில பேர். இல்ல பார்க்க முடியும், பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா நீ நிறைய தியானம் பண்ணணும், தியானம் பண்ணா மனசுக்குள்ளேயே ராமன் உனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க சில பேர். ஆனா திருமங்கையாழ்வார் என்ன சொன்னாருன்னா, இல்ல இல்ல அவரை பார்க்க முடியும், அந்த ராமன் தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல உபயகாவேரி மந்திரத்துல படுத்துட்டு இருக்க. ஆழ்வண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கர் தம்மானே அப்படின்னு சொல்லி, ஆழ்வண்ணா அப்படிங்கிற சமுத்திரம் மாதிரி இருப்பாராம் பெருமாள். சமுத்திரம் வந்து எல்லாருக்கும் நிறைய ரத்னங்களை எடுத்து கொடுக்குமா, சமுத்திரத்தின் முத்து முத்து குடிக்கிறதுக்கு சில பேர் போவா. அவளுக்கு எல்லாம் சமுத்திரம் ஏதாவது பண்ணணும்னு உண்டான, அவள் சமுத்திரத்துக்கு என்ன பண்ணா அழுத்துதான் பண்ணுவா அவள் சமுத்திரத்துல போய். எல்லாம் கெட்டது பண்ணாலும் ராமன் அனுகிரகமே பண்ணுவாருக்காக ஆடி விட்டான் அப்படின்னு போட்டார். அத பிரபுவீர யுத்தத்துல சுவாமி தேசிகன் சொல்றச்சு, நிஷாதராத சௌகிருத சூச்சித சௌசீல்ய சாகரா, ஆழிவண்ணான்னு போட்டாரு, சமுத்திர மாதிரி இருக்கிறவர் ராமன் திருமுக்கை ஆழ்வார் சொன்ன. திருமுக்கை ஆழ்வாரை ஃபாலோ பண்றதுதான் சுவாமி தேசிகனுக்கு வேலை. அவர் என்ன சொன்னார், ஆழிவண்ணா சௌகிருத சூச்சித சௌசீல்ய சாகரா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே மனப்பான்மையில கிரந்தங்கள் பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. அன்னைக்கு குஹன் கிட்டேருந்து இந்த பழத்தெல்லாம் வாங்கிக்காம பெருமாள் என்ன வாங்கிட்டாருன்னா, குஹன் எனக்கு போய் ஆலம் பால் எடுத்துன்னு வாப்பா, ஆலமரத்துலேருந்து வர பால் எடுத்துன்னு வாங்க. என்ன பண்ண போறாரு இவர்னு யாருக்கும் தெரியாது. ராமன் வந்து தான் என்ன பண்ண போறாருன்றது தனக்கு மட்டும்தான் தெரியும், பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்றவாளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியோட இருக்காரு ராமன். ஆலம் பால் எடுத்துன்னு வாப்பான்னு சொன்ன உடனே அவன் எடுத்துன்னு வந்தான். எடுத்துன்னு வந்தோடனே தன்னுடைய குடியெல்லாம் அவுத்து, இந்த குடுமி போட்டுட்டு இருக்காரு, அந்த குடுமியெல்லாம் அவுத்துட்டு இந்த ஆலம் பாலால தன்னோட தலையை தடவிட்டாராம். ஆலம் பாலோட இந்த தலைமுடியில தடவிட்டா பிசுக்காயிடும், பிசுக்காய் ஜட மாதிரி ஆயிடும். அந்த ஜடையை ஜட மாதிரி போட்டுக்கிற, ஜட மாதிரி போட்டுக்கிட்டாலுமே பெருமாளுடைய திருக்குழல்கள் குழல்கள் தான் தலைமுடி. ரொம்ப அழகா மூணு முறை குழந்திருக்கும், கேர்லி ஹேர்னு சொல்றோமே. இப்பெல்லாம் நாமெல்லாம் இந்த பியூட்டி பார்லரை போய் நல்லா இருக்கிற முடியும் கூட கேர்ல் பண்ணிக்கணும்னு பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம பெருமாளுக்கு சுபாவமே கேர்லி ஹேர் தான். அந்த அப்பேற்பட்ட தலைமுடிய ஜடாபாரமா ஆக்கிட்டாரா அந்த ஆலம்பாலை வச்சிருந்து. அன்னைக்கு ராத்திரி குகனோட அங்கேயே சிங்கிவேதபுரத்திலேயே தங்குற ராமன், அன்னைக்கு ராத்திரி ஆகாரம் என்ன பெருமாளுக்கு அப்படின்னா, என்ன பழங்கள் சாப்பிட்டாரா, இல்ல குகன் எதான விசேஷமா வேட்டையாடி கொண்டு கொடுத்தானா அப்படின்னு கேட்டா, இல்லையா, அந்த கங்கை ஓடுறதோலையோ அந்த கங்கையிலிருந்து தாமரை இலையை படிச்சு அந்த தாமரை இலையால ஒரு மூணு தரம் நாலு தரம் தீர்த்தத்தையே சாப்பிட்டாரு கங்கை தீர்த்தத்தை. அன்னைக்கு அந்த ராமன் இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு குகனோட குக சக்கியம், இன்னைக்கு தலைப்பே இருந்தானே, குகனோட இப்படி சக்கியமா இருந்து அன்னைக்கு அங்க ராத்திரிய கழிச்சார் அப்படின்னு இதுவரைக்கும் குசலவாழ் தானம் பண்ணியிருக்கா. நாளைக்கு குசலவாழ் மேற்கொண்டு பாதுகாப்பட்டாபிஷேகம், பாதுகாப்பட்டாபிஷேகம்னு டைட்டில் போட்டுட்டே ஒன்பது நாள் பேசலாம். ஏன்னா அவ்வளவு விஷயம் பாதுகைகளுக்கு இருக்கு. சுவாமி தேசிகன் ஒரு ரெண்டு பாதுகை அதை சொல்றச்சே, சாண் கட்டை ஒரு ஜான் தான் அந்த கட்டை பாதுகாங்கிறது இந்த ஊட்டு தானே. அந்த அந்த ஊட்டுல சாண் கட்டையில் ஆயிரம் துளை துளைத்த தூக்குள் பிள்ளையே பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆயிரம் துளைன்னா ஆயிரம் ஸ்லோகம் தௌடோண்டு அரசான் கட்டை, அந்த அரசான் கட்டைக்கு ஆயிரம் ஸ்லோகம் எழுதியிருக்காருன்னா அந்த பாதுகையுடைய பிரபாவம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ராமராஜ்யத்துல கூட தோஷங்கள் இருக்கும், ஆனா பாதுகா ராஜ்யம் பதினாலு வருஷம் நடந்தது அதுல ஒரு தோஷம் கூட கிடையாதான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றதெல்லாம். நாளைக்கு பாதுகாப்பட்டாபிஷேகம்ன்ற இடத்துல குசலவாழ் தானம் பண்ணுவாள். கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சத்யா வித்யானாம் நிகில குமதி வியாழகுருவ சதா சௌபாக்யானாம் சரசகவிதா பத்மசவிதா பிரமாணம் பாஷ்யச்ச பிரபதனகலா ஜன்மதலதி வரோத க்ஷேத்ரம் ந கவிகசக கண்டீரவ குருஹ சதர்முகேஸ்வரம் பரிஹி புத்ர பூத்ராதிசாரிணே நம சீதா சமேதாய ராமாய கிரஹமேதினே.